آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருளால் புனிதமிக்க ரமலானிலே அவனுடைய அருள்மறை குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கும் கேட்பதற்கும் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் தௌஃபீக்கை கொடுத்தது போல, அதன்படி நடந்து அவனுடைய மகத்தான அருளையும் கிருபையையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்று துஆ செய்த வண்ணம் இன்றைய தஃப்சீர் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயம் அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கைகள் அல்லது நம்பிக்கைகள், அதிலே ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான நம்பிக்கை என்னவென்றால் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை. அல்லாஹ்வை அன்றி அவனுடைய நாட்டமின்றி எதுவும் நடத்திட முடியாது. அவனுடைய நாட்டத்தை மீறி, அவனுடைய சக்தியை மீறி உலகத்தில் எதுவும் நிகழ்ந்துவிட முடியாது என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் உறுதியாக இருக்குமேனால் அதுதான் ஈமானுடைய அடையாளம், ஈமானுடைய அடிப்படை. நான் குர்ஆன்ல பார்த்தனா பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நம்பிக்கையை முஸ்லீம்களுக்கு அதிகமாக ஏற்படுத்துவான். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொன்னா உமா தஸ்குத்து மின் வரக்கத்தின், எந்த ஒரு காய்ந்த இலை மரத்திலிருந்து விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி விழுவதில்லை, இல்லா பீதின் இல்லா, அல்லாஹ்வுடைய நாட்டமின்றியோ அல்லாஹ்வுக்கு தெரியாமலோ விழுவதில்லை. அப்ப உலகத்தில் நிகழக்கூடிய எந்த சம்பவங்களாக இருந்தாலும், உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டோ அல்லது அல்லாஹ்வுடைய குதிரத்தை மீறியோ அல்லாஹ்வுடைய வல்லமையை மீறியோ உலகத்தில் எதுவுமே நடப்பதில்லை. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படியும், அல்லாஹ்வுடைய திட்டப்படியும், அல்லாஹ்வுடைய பிளான் படியும், அல்லாஹ்வுடைய அறிவுக்கு உட்பட்டும் தான் எல்லாமே நடக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களில் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பல்வேறு ஹதீஸ்களில் இந்த நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் மூமினை பொறுத்தவரையிலே அவர் கொள்ள வேண்டிய அடிப்படையான நம்பிக்கை உலகத்தில் நடப்பது அனைத்துமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கின்றது. அதுதான் ஈமானுடைய முஃபஸ்ஸல், விரிவான ஈமான் கொள்றது பாருங்க. அந்த ஈமானுடைய அடிப்படையான விஷயங்களை ஒன்று வல் கத்ர் ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் எந்த நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தக்தீர் படி, அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் நடக்கின்றது என்று ஈமான் கொள்வது ஈமானுடைய முக்கியமான அம்சம். அப்ப தக்தீர் என்று சொல்லக்கூடிய இந்த விதி இருக்குது பாருங்க, இது ஏற்கனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்தது. இந்த விதியை ஒரு மனிதன் முழுமையாக நம்புவானேயானால், விதியை ஒரு மனிதன் முழுமையாக நம்புவானேயானால் இந்த மனிதன் உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியும். விதியை நம்பாத மனிதர்களுக்கு நிம்மதி கிடைக்காது, விதியை நம்பக்கூடிய மனிதர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். எப்படி? ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுடுச்சு, நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு, சொல்லனா துயரம்னு சொல்லுவாங்களா, சொல்லனா துயரம் ஏற்பட்டு போச்சு. என்னதான் சொல்லனா துயரமாக இருந்தாலும் அல்லது சமாளிக்க முடியாத இழப்பாக இருந்தாலும் பெரிய பாதிப்பாக இருந்தாலும் ஒரு மூமின் இது அல்லாஹ் நாட்டப்படி தான் நடந்துச்சு என்று நம்புவானேயானால் அவனுக்கு உள்ளத்தில் ஒரு திருப்தி ஏற்படும், ஒரு நிம்மதி ஏற்படும். அந்த இழப்பையே நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு டிப்ரெஷனுக்கு ஆளாக மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மூமினுக்கு, ஒரு மனிதனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை என்றால், அல்லாஹ் நாட்டப்படி தான் நடக்கிறது என்ற நம்பிக்கை இல்லை என்றால், அல்லாஹ் விதித்த விதிப்படி தான் நடக்கிறது, உமா துசீபு முசீபத்தின் இல்லாம அசாபாகும், அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த முசீபத்தாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லித்தான், அல்லாஹ் நாட்டப்படித்தான், அல்லாஹ் அறிந்துதான் அந்த முசீபத்து நடக்குது என்ற அந்த நம்பிக்கை இல்லை என்றால் மனுஷன் என்ன ஆயிடுவான்டா, சின்ன கஷ்டத்துக்கு அப்படி தோண்டு போயிடுவான். அடடா இவ்வளவு பெருசா பெரிய பிரச்சனை ஆகி போச்சு, ஏன் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் நாண்டதான் நடக்க நம்பிக்கை இல்லை. அப்ப அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது முழுமையான நம்பிக்கை, அல்லாஹ் நாடியதான் உலகத்தில் நடக்கும் என்ற பூர்ணமான நம்பிக்கை மனிதன் எவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்தாலும் சரி, அந்த இழப்பை அந்த நம்பிக்கை ஈடுகட்டிடும், அந்த நம்பிக்கை அந்த இழப்பை ஈடுகட்டிடும், அவன் மறுபடியும் பழைய நிலைக்கே வந்துடுவான். அதனால தான் பாருங்க, அல்லாஹ்வுடைய தவக்கல் மீது அல்லாஹ்வுடைய குதிரத்து மீது நம்பிக்கை இல்லாதவன் தான் சீக்கிரம் சூசைட் அட்டெம்ட்க்கு போவான், தற்கொலை அட்டெம்ட்க்கு போவான். ஏன், அவனுக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்து மேல அல்லாஹ்வுடைய வல்லமை மேல நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வுடைய தக்தீர் மேல வல்லமை இல்லை, நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வுடைய விதி மேல நம்பிக்கை இல்லை. அல்லாஹ்வுடைய தக்தீர் மீதும் அல்லாஹ்வுடைய விதி மீது ஒருவனுக்கு நம்பிக்கை இருக்குமேனால் நிச்சயமா அவன் வந்து தப்பான முடிவுகள் எடுக்க மாட்டான், விரக்தி ஆக மாட்டான், வாழ்க்கையில் வெக்ஸ் ஆக மாட்டான். அவன் கொஞ்ச நேரத்துக்கு கஷ்டப்படுவான், மறுபடியும் அவனுக்கு பழைய நிம்மதி, அதே நிம்மதி வந்துடும். அதனாலதான் அல்லாஹ் பாத்தீங்கன்னா குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த நம்பிக்கையை மூமின்களுக்கு உறுதியாக ஏற்படுத்துவான். அந்த நம்பிக்கையை உருவாக்கும், அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக இரண்டு சம்பவங்களை அல்லாஹ் சொல்றான் அந்த குர்ஆன்ல. இரண்டு சம்பவங்கள் பனி இஸ்ராயல்கள் காலத்தில் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான், முற்காலத்தில் நடந்தது. இது அல்லாஹ்வுடைய நடைமுறையும் கூட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நடைமுறையும் கூட. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னா, சஹாபாக்கள்கிட்ட சொல்லும் பொழுது ஏதாவது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை உணர்த்தணும்னு சொன்னா முன் சென்ற காலத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுவாங்க. நாம் பல ஹதீஸ்களை பார்க்கலாம். உதாரணமாக ஒரு ஹதீஸ் சொல்றதா இருந்தால், நான் ஏற்கனவே கூட சமீபத்தில் சொன்னேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. மூன்று பேர் ஒரு மலை அடிவாரத்தில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வேகமாக மழை பெய்யுது, காத்தடிக்குது. அவங்க அந்த மழையிலேருந்து ஒதுங்குறதுக்காண்டி ஒரு மலை குகையில் போய் ஒதுங்குறாங்க. மலைக்கு மேலேருந்து உருண்டு வர பாறை அந்த குகை வாசலை மூடிடுது. அப்ப ரசூல் அவர் சம்பவத்தை சொல்றாங்க, அந்த காலத்தில் நடந்த சம்பவம் இது, யாரோ முன்னொரு காலத்தில் நடந்த சம்பவம். அப்ப அந்த மூணு பேர் என்ன பண்றாங்க, அல்லாட கேட்கறாங்க, நம்ம மூணு பேரும் நம்ம எவ்வளோ கத்தி பார்த்தா கூச்சல் போட்டு பார்க்குறாங்க, பல்ல கல்ல தள்ளி பார்க்குறாங்க, திறக்க மாட்டாங்குது. அப்படி வந்து அடைச்சிருச்சு கல், உள்ள ஒரு வெளிச்சம் இல்லை, ஒரு சின்ன காத்து இல்லை, ஒண்ணுமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அவங்க மூத்தாக போறாங்க. இந்த நேரத்தில் மூணு பேரும் சேர்ந்து மஸ்தூரா பண்றாங்க, இனிமேல் அல்லாஹ்வை யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அதனால அல்லாட கேட்போம், யா அல்லாஹ், நம்ம நம்ம வாழ்க்கையில செஞ்ச ஏதாவது நல்ல அமல் இருக்கும்ல, அல்லாஹ் பிடித்தமான அமல், அந்த அமலை சொல்லி அல்லாட்ட கேட்போம் அப்படின்னு மூணு பேரும் தீர்மானிச்சு, மூணு பேரும் அவங்க அவங்க சொன்ன செஞ்ச வாழ்க்கையில செஞ்ச ஒரு நல்ல அமல்களை சொல்லி அல்லாட்ட கேட்கறாங்க, நல்ல அமல்களை சொல்லி கேட்கறாங்க. அது தெரியுமில்ல, அந்த அதிசு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, தங்களுக்கு தாங்கள் செஞ்ச நல்ல அமல்களை சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு அமல் செய்யறாரு, நீண்ட அதி சுருக்கமா சொல்றேன். அப்ப அந்த அமல்களை சொல்லி அல்லாட துவா கேட்கும் போது முதல்ல ஒருத்தர் துவா செய்றாரு, யா அல்லாஹ், தான் வாழ்க்கையில செஞ்ச அமலை சொல்லி யா அல்லாஹ், இந்த மாதிரி நல்ல அமல் செஞ்சேன், எனக்கு பாறையை விலகுச்சு அல்லா அப்படின்னு துவா செய்யறாரு. பாறை விலகுது, காத்து மட்டும் வருது. அப்ப ரெண்டாவது ஆள் துவா செய்யறாரு, யாழ்ல நான் உனக்காண்டி இந்த அமலை செஞ்சேன், இது உனக்காண்டியே செஞ்சேன் அல்லா, என்னுடைய அமலை கபல் செஞ்சது பாறை விலகு அல்லா, பாறை விலகுது, வெளிச்சம் வருது. மூன்றாவது அமலை செஞ்சு அவர் துவா செய்யறாரு, முழுமையா விலகுது, மூணு பேர் வெளியே வந்துடுறாங்க. அப்ப இந்த அதிச காட்டு ரசூலா சொல்றாங்க, நமக்கு கிடைக்கூடிய படிப்பினா, இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஆபத்து நடந்தால், ஒரு விபத்து நிகழ்ந்தால், அல்லாஹ்வை தவிர எந்த சக்தியால் நம்மை காப்பாற்ற முடியாது என்ற நிலை ஒரு நிலை ஏற்பட்டால், அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட சொல்லி மன்றாடுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அமல் உங்கள்ட்ட இருந்தால் பாத்துங்க. இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டு அல்லாஹ்வை யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில அல்லாஹ்ட்ட சொல்லி மன்றாடுற அளவுக்கு உங்கள்ட்ட ஏதாவது ஸ்பெஷலான அமல் தான் நீங்க பாத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இது முன் சென்ற காலத்தில் நடந்த சம்பவம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஒருத்தர் 99 கொலை பண்ணிட்டு ஒரு பாதிரி அட்டி கேட்கிறாரு, நான் 99 கொலை பண்ணிட்டேன், கடவுள் என்ன மன்னிப்பானாண்டு. பாதிரி என்ன பண்ண, அடப்பாவி 99 கொலையா பண்ண, ஒன்னே போடுற கடவுள் மன்னிப்பான்டவன, இந்த 100ன்றாரு அவரையும். 100 இன்னொரு பாதிரி போறாரு, நான் 100 கொலை பண்ணிட்டேன், கடவுள் என்ன மன்னிப்பானா அப்படின்ட்டு. அவர் பார்த்தாரு, ஏற்கனவே ஒருத்தர் கொலை பண்ணிருக்கான் பாதிரியார, இவன் நம்மளும் முடியாதுன்னு சொன்னா நம்மளும் கொலை பண்ணிடுவான் அப்படின்னு பண்ணார். என்ன கோபமா தெரியல, வேற ஊர்ல ஏதோ ஒரு பாதிரியார் பேரை சொல்லி அந்த பாதிரியார் திருப்பி கேளு, அவரு மன்னிப்பு கொடுப்பாரு அப்படின்றான், அவர் மேல சாட்டி விட்டுறாரு. உடனே அந்த பாதிரியார் தேடி போறான், அவன் போற வழியிலேயே அவனுக்கு மலக்குள் மூத்து வந்துடுறாங்க, மரணம் வந்துருது. அப்ப நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் கெட்ட உயிரை மலக்க கைப்பற்ற மலக்கு ரெண்டு பேரும் வந்து நின்று ரெண்டு பேருக்கு தகராறு வந்துருது, இவருடைய உயிரை யார் கைப்பற்றுறது, நீண்ட அதிசு. அப்ப ரெண்டு பேரும் அல்லாட்ட போறாங்க, அல்லாஹ் சொல்றான், அவரு தௌபா செய்யறதுக்காண்டி போறா இருந்தாங்க, அவர் நடந்து வந்த தூரத்தையும் நடந்து போக வேண்டிய தூரத்தையும் அளந்து பாருங்க, எது அதிகமா இருக்குது அது மாதிரி தீர்மானிக்கன்றாங்க. ரெண்டையும் அளந்து பாக்குறாங்க, நடந்து வந்த தூரம் ஒரு ஜான் அதிகமா இருக்குது. அவர் எங்க போறாரு, 100 கொலை பண்ண கூட எங்க போறாரு, அவரு தௌபாவை தேடி போறாரு, தனக்கு எங்கேயா மன்னிப்பு கிடைக்குமா தேடி போறாரு. அப்ப அந்த நியத், அவர் நியத்து நல்ல நியத்தா இருக்கிறதுனால அவர் நடந்து வந்த தூரம், நடந்து செல்ல வேண்டிய தூரத்தோட ஒரு ஜான் அதிகமா இருந்ததுனால அல்லாஹ் என்ன பண்ண, அவரை நல்ல ஒரு லிஸ்ட்ல சேர்த்து அவர் பாவங்களை மன்னிச்சாரான் ஹதீஸ்ல வருது. இப்படி முன் சென்ற சம்பவங்கள், முன்னோர்கள் காலத்தில் நடந்த சம்பவங்கள் ரசூலுல்லாஹ் நிறைய சொல்லுவாங்க. எதுக்குன்னு சொன்னா, அதன் மூலமாக நான் படிப்பினை பெற வேண்டும், பாடம் பெற வேண்டும், நம்முடைய ஈமானை புத்துணர்வு ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அந்த அடிப்படை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் இங்கே ரெண்டு சம்பவங்கள் அல்லாஹ் குறிப்பிடுறான், உலக மூமின்களுடைய ஈமானை அவங்களுடைய நம்பிக்கையை அகீதாவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, முதல் சம்பவம் ஏதோ ஒரு காலத்துல நடக்குது, ரசூலுல்லா காலத்துக்கு பல்லாண்டு காலத்துக்கு முன்னாடி நடக்குது. என்னன்னு சொன்னா, ஒரு ஊர்ல சில மக்கள் இருக்கிறாங்க, அந்த ஊர் பெரிய ஊர். அப்பவே அல்லாஹ் சொல்றான், பல்லாயிரக்கணக்கான மக்கள்ங்கிறான், உலூஃபுன் ஆயிரக்கணக்கான மக்கள்ங்கிறான். சில முப்பசீர்கள் சொல்றாங்க அவங்க 10,000 மேல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப 10,000 மேல வரி வசிக்கக்கூடிய 10,000 மக்களோட அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, அந்த மக்களுக்கு மத்தியில திடீர்னு ஒரு காலரா நோய் வந்துருது, தொத்து நோய், காலரா நோய் வந்துருது. காலரா நோய் வந்த உடனே அந்த மக்கள்லாம் பாக்குறாங்க, அடரா எங்க காலரா வந்து நம்மளும் மூத்தாயிடுவோமோ அப்படின்னு பயந்து ஊரை விட்டு ஓடுறாங்க. ஊரை விட்டு ஓடி எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ரெண்டு மலைக்கு நடுவில் அழகா ஒரு பாதுகாப்பான இடம் இருக்குது, எந்த காலரா அந்த மலையை தாண்டி வந்ததா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மலைக்கு பக்கத்தில் போய் அவங்க தங்குறாங்க, தஞ்சமடைகிறாங்க. அல்லாஹ் பார்த்தான், மரணம் என்பதும் இரணம் என்பதும் என்னுடைய தக்தீர், என்னுடைய விதிப்படி, நான் விதித்ததுபடி நடக்கும். அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய குதிரத்திலிருந்து தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு, இது கியாமத்தினால் வர வரக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்பினை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு மலக்கு அனுப்பி அல்லாஹ் என்ன பண்றான், அந்த மக்களுக்கு மத்தியில, ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் தங்கியுடைய மக்களுக்கு ஒரு பெரிய இடி போன்ற ஒரு சத்தத்தை எழுப்புறாங்க மலக்குகள் வந்து. அந்த சத்தத்தை கேட்ட உடனே பயந்து போய் எல்லாம் செத்து போயிடுறாங்க, இருந்த அத்தனை மக்களும் செத்து போயிடுறாங்க. செத்து போன பிறகு அக்கம் பக்கத்தில் ஊர்ல மக்கள் பாக்குறாங்க, அந்த ஊர் அந்த 10,000 பேர், எவ்வளவு பேரு, 10,000 பேர் செத்து போயிடுறாங்க. செத்து போய் பிண வாடைகள் வர ஆரம்பிச்சிருது, பிணத்துடைய நாற்றம் வர ஆரம்பிக்குது. வர ஆரம்பிக்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் ஊர் மக்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க, என்ன இது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி 10,000 பேர் செத்துறானுங்க. எப்படி செத்தாங்க, இந்த மாதிரி மரணத்துக்கு பயந்து, மௌத்துக்கு பயந்து, அல்லாஹ்வுடைய விதியை மீறி நம்ம தப்பிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உன் விதியா இல்ல என்னுடைய விதியா அல்லது உன்னுடைய மதியா அப்படின்னு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணா, அவங்க விதி அவங்க மதியோட என்ன பண்ணாங்க, ரெண்டு மலைக்கு மத்தியில் மலைக்கு நடுவில் தங்கிட்டோம்னா எந்த ஆபத்தும் வராதுன்னு நினைச்சாங்க. அவங்களோட மதியை மீறி அல்லாஹ்வுடைய விதி என்ன பண்ணுச்சு, அங்க மிகைத்தது, விளையாடியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை அழிச்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த 10,000 ஜனாசாவை எங்க கொண்டு நடக்கிறது, வேற வழி இல்லாம என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் ரெண்டு மலைக்கு மத்தியில ஒரு செவத்தை கட்டி அந்த செவத்தோட அப்படியே அந்த ஜனாசாக்களை மூடி போட்டு வந்துடுறாங்க. பிற்காலத்துக்கு சில காலத்துக்கு பிறகு ஒரு நபி, ஷம்வீல் அப்படிங்கிற நபி அவங்க பேர் சொல்லப்படுது. உன புரிஞ்சுக்கணும், நபின்ற உடனே குர்ஆன்ல வந்து வேற 24 நபிமார்கள் பேர் தான் வந்திருக்குது, இவங்க மட்டும்தான் நபி அல்ல, இவங்க அல்லாத லட்சக்கணக்கான நபிமார் வந்திருக்கிறாங்க, லட்சக்கணக்கான நபிமார் வந்திருக்கிறாங்க. எல்லாருடைய பேரும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றது இல்ல, இவர் 24 நபிமார்களை பத்தி மட்டும்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சரி, அப்ப ஷம்வீல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி அந்த பக்கமா வர்றாங்க, பார்த்தா ஒரே எலும்பு, மனித எலும்பு குண்டுகளா கிடக்குது, மனித எலும்பு குடுகளா கிடக்குது, வெறும் எலும்பு குடு. பார்த்தோன்னா அந்த நபி திகைச்சாங்க, என்ன இது, இவ்வளவு 10,000 பேர் எவ்வளவு பேர் இருக்குங்க, எவ்வளவு எலும்பு குடு கிடக்கும், இவ்வளவு எலும்பு குடு கிடக்குது, இது எப்படி அப்படின்னு திகைச்சு போய் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுக்கு உணர்த்துறான், அந்த நபிக்கு உணர்த்துறான், இதுதான் சம்பவம், இதுதான் கதை, இந்த மாதிரி வந்து இந்த மக்கள் அல்லாஹ்வுடைய விதியில தப்பிக்கிறதுக்காக வேண்டி இவங்க ஓடி வந்து இங்க பதுங்குனாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீ என்னுடைய விதியை உன்னுடைய மதியால் வெல்ல முடியுமான்னு பாக்குறியா அப்படின்னு பார்த்து, கியாமத்து நாள் வர அவருடைய மக்களுக்கு படிப்பினையை காண்டி அல்லாஹ் அந்த மக்களை அழிச்சிட்டான் அப்படிங்கிற சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். சொன்ன போது அந்த நபி என்ன பண்றாங்க, அல்லாஹ்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் அப்படின்னு அந்த மக்களை கொஞ்சம் உயிரோடு எழுப்பி காட்டேன், உயிரோடு எழும்புனா இந்த மக்கள் மற்ற மக்களுக்கு ஒரு படிப்பினையா இருக்கும் இல்லையா, ஏதோ நான் வந்து பார்த்தேன் இப்ப எலும்பு கூட தெரிஞ்சது, எனக்கு அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டேன், இவங்க உயிரோட வந்தாங்கன்னா இவங்க சொல்லுவாங்க, நாங்க அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய விதியை மீறி ஓடணும், அல்லாட தக்கதீர்ல தப்பிச்சு ஓடணும், தப்பிச்சு ஓடினதுல அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிட்டான் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா அல்லாஹ் அப்படின்ன உடனே, அந்த நபியினுடைய வேண்டுகோளை ஏற்று அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த மக்களை மீண்டும் உயிரோடு எழுப்பினான் அப்படிங்கிற வரலாறு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அலம் தர நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம், தங்களுடைய வீடுகளிலிருந்து புறப்பட்டு பயந்தோடினார்கள், ஒஹும் புலூஃபுன், அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களாக இருக்கும் நிலையில், பல்லாயிரக்கணக்கான மக்களாக இருக்கும் நிலையில், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அவங்க 10,000 மேல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஓம் புலூஃபுன் பல்லாயிரக்கணக்கான மக்களாக இருக்கும் நிலையில், ஹதரல் மௌத், மரணத்திற்கு பயந்து, மரணத்துக்கு பயந்து அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறினார்கள், புறப்பட்டு விரண்டு ஓடி பயந்து ஓடினார்கள். அந்த மக்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அவங்க போய் ஒரு இடத்துல போய் தங்கும் பொழுது ஃபகால லஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு சொன்னான், மூத்து செத்து போயிடுங்க அப்படின்னா. அல்லாஹ் நேரடியாக சொன்னதாக இருக்குது, சில அறிவிப்புகள்ல தஃப்ஸீர்ல சொல்றாங்க, மலக்குமார்கள் சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணான், மூத்து செத்து போயிடுங்க அப்படிங்கிற ஒரு சத்தத்தை, ஒரு இடி மாதிரி சத்தத்தை கொடுத்தான். பொதுவா ஒரு திடீர்னு ஒரு பகீர் சத்தம் வந்தா ஒரு அதிர்ச்சி வருமா வராதா? அந்த அதிர்ச்சி என்ன ஆகும்னா, பல நேரங்களில் பெரிய அதிர்ச்சியா வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். சமீபத்தில் ஒரு மந்திரி செத்து போயினா பாருங்க, ஒரு மத்திய மந்திரி பதவியத்து கொஞ்ச நாள்லயே, பெரிய ஆக்சிடென்ட்ல பெரிய அடிக்கடிலாம் ஒண்ணுமே கிடையாது, அடிலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த கார்ல இடிச்சதுல அந்த இடிச்ச சப்தம் பிளஸ் அதிர்ச்சி, டக்குன்னு உயிர் போயிடுச்சு, டக்குன்னு உயிர் போயிடுச்சு. பெரிய ஆக்சிடென்ட், தலை நசுங்கி, கை நசுங்கி, கால் நசுங்கி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த காருக்கு பார்த்தீங்கன்னா லேசான அடிதான். அந்த இடிச்ச சப்தத்திலையும் அவருக்கு ஏற்பட அதிர்ச்சியிலையும் டக்குன்னு உயிர் போயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி சப்தங்கள் மேய்க்கும் பொழுது, அதிர்ச்சி வரும் பொழுது உயிர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன பண்ண, மலக்குகள் அனுப்பி ஒரு அதிர்ச்சியை கொடுத்து, மூத்து செத்து போயிடுங்க அப்படின்னு ஒரு சப்தத்தை கொடுத்தான். அவர்கள் அத்தனை பேரும் செத்து போனார்கள். சும்மா ஹியாகும், பிறகு அவர்களை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பினான். இன்னல்லாஹு ஃபதலின் அலன்னாஸ், அல்லாஹ் மனிதர்கள் மீது அருள் புரிய கொடுக்கனாக இருக்கின்றான், கிருபை உள்ளவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறான். இதுல என்னங்க கிருபை? 10,000 பேர் சாவடிச்சது கிருபையா? அந்த சம்பவத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, இன்னல்லாஹ லதூ ஃபதலின் அலன்னாஸ், அல்லாஹ் மக்கள் மீது மனிதர்கள் மீது கிருபை உள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிறான். இந்த சம்பவம் இருக்கு சகோதரர்களே, உண்மையிலேயே உலக மக்களுக்கு ஒரு கிருபை தான், அல்லாஹ்வுடைய ஒரு அருள் தான். ஏன்னு சொன்னா, இங்க நமக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விதியை இனி தமிழ்ல சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு. விதியை மதியால் வெல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. விதி என்பது அல்லாவால் தீர்மானிக்கப்பட்டது, மதி என்பது மனிதனால் முடிவெடுக்கக்கூடியது. அப்ப அல்லாவால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றை மனிதனுடைய மதியால் வெல்ல முடியுமா? நிச்சயமா வெல்ல முடியாதுங்கிறதுக்கு அல்லாஹ் உதாரணம் தான் இந்த சம்பவம். நான் ஓதுற காலத்தில் எங்க அசரத் ஒரு கதை சொல்லுவாங்க, அது கதை, அது உண்மை கிடையாது. ஆனா அல்லாவுடைய தக்தீர், அல்லாவுடைய விதி எவ்வளவு வலிமையானதுங்கிறதுக்கு விளங்குறதுக்கான சொல்லுவாங்க. ஒரு அஜர்த்தி இப்படிதான் பயன் பண்ணாராம். ஒரு ஊர்ல அல்லாவுடைய விதியை மீறி நமக்கு எதுவுமே நடக்காது, அல்லாஹ் நாடுனாதான் ஒரு பருக்க உணவு கூட நமக்கு உள்ள இறங்கும், அல்லாஹ் நாடாட்டா நமக்கு அந்த ஒரு பருக்க உணவு கூட உள்ள இறங்காது அப்படின்னு என்ன பண்ணாராம், அல்லாஹ் விரும்பி அல்லாஹ் நாடிட்டாண்டா நம்ம வேணான்னு சொன்னா கூட அல்லாஹ் வலுக்கட்டாயமா நம்ம ரிஸ்க்கு உள்ள இறக்கிடுவான், நம்ம வயிற்றுக்குள்ள போயிடும் அப்படின்னு அஜித் பயன் பண்ணாராம். அதுல பொதுவா கிசும்பு பிடிச்ச பசங்க ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல, அந்த கிசும்பு பிடிச்ச ஒரு ஆள் என்ன பண்ணாரா, அப்படியா பாத்துருவோம், அதையும் தான் அல்லாஹ் என்ன மீறி என் வாய்க்குள்ள இறங்குதான் பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணாரா, நான் ரெண்டு நாளைக்கு சாப்பிட மாட்டேன், இது என்னுடைய மதி, ரெண்டு நாளைக்குள்ள அல்லாஹ் எனக்கு ஏதாவது சாப்பாடு தரானு பார்ப்போமே, நான் சாப்பிட மாட்டே அடம்பிடிக்கிறேன், எப்படி அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தரானு பார்ப்போம் அப்படின்ட்டு மதியோட போய் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அன்னைக்கு பார்த்த அம்மா சுவையான ஸ்வீட் செஞ்சிருக்காங்க, அவருக்கு பிடிச்சமான ஸ்வீட்டு, சாப்பிடு சாப்பிடுனாங்களாம், சாப்பிட மாட்டேன், நான் வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன், ரெண்டு நாளைக்கு எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி, நீங்க சாப்பிட வச்சு சத்தியத்தை புரிச்சிடாதீங்க, அல்லாஹ் தான் பலமானும் காண்டிடாதீங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சாலும், அம்மா எவ்வளவு சொல்றாங்களா, வீட்டில் உள்ள சொல்றாங்களா, இவரு சாப்பிட மாட்டேன்னு தீர்மானிச்சிட்டாரு. கடைசியில் பார்த்தாரு, வீட்டில் இருந்தா அம்மா நம்மளை போட்டு பாசத்தினால நம்மளை வறுப்புக்கு சாப்பிட வச்சிருவாங்க, அதனால வீட்டோட வெளியே போயிடலான்னு சொல்லி என்ன பண்ணாரா, வீட்டோட வெளியே போய் ஒரு மரத்து மேலே படுத்துறாராம். மரத்து மேலே படுத்தா அவங்க அம்மா பார்த்துச்சான், சரி மூதேவிக்கு பசி இல்லை போல தெரியுது, இது அவனுக்கு பிடிச்சமான ஸ்வீட்டு, அதனால அவன் பசி வந்தா அவனா சாப்பிடுவான்னு சொல்லி அம்மா பின்னாடியே வந்து அவன் படுத்த மலை மரத்துக்கு மேல அந்த மரத்துக்கு கீழே ஸ்வீட் வச்சுட்டு வந்துருச்சான், மரத்துக்கு கீழே ஸ்வீட்டை இறங்கினா சாப்பிட்டுக்கிட்ட வந்துருச்சான். அன்னைக்கு பார்த்தா ரெண்டு மூணு திருடங்க கொள்ளக்காரங்க, கதை இது ஒரு நீதி கதை, ஆனா அல்லாவுடைய தக்தீர், அல்லாவுடைய வலிமை வலி எதுங்கிறதுக்கு உதாரணம். ரெண்டு மூணு கொள்ளக்காரங்க கொள்ளை அடிச்சுட்டு அந்த மரத்தடியில் உட்காந்து பங்கு போடுறதுக்கான வந்தாங்களாம். பார்த்தா மரத்தடியில் என்ன இருக்குது, சுட சுட அழகான ஸ்வீட் இருக்குது. அதை போய் அடை, நம்ம கொள்ளடிச்சுக்கு யாரும் ஸ்வீட்லாம் வச்சிருக்காங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட போனானா, ஒரு கொள்ளக்காரன் சொன்னா, டேய் உஷாரு, இது யாரோ நம்மளை பழி வாங்கறதுக்காண்டி விஷத்தை கலந்து வச்சிருப்பாங்க, இதுல விஷத்தை கலந்து இதுல வச்சிருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டு செத்து போயிடாதீங்க அப்படின்னு. அப்படியா, யாரு வச்சிருப்பா? சுத்தி முத்தி பார்த்தா மேப்பில மேப்படியாரு மேல தூங்கிட்டு இருக்காரு. ஆளை எழுப்பி கீழே கூட்டு வந்து, நீ தானே விஷத்தை வச்சா, நான் வைக்கல, வைக்கல அப்ப சாப்பிட்டு பாருப்போம், நீ விஷம் வைக்கல அப்ப சாப்பிடு, நான் சாப்பிட மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டேன், அப்ப நீ விஷம் வச்சிருக்க, இல்ல நான் வைக்கல அப்ப சாப்பிடு. ஒருத்தன் கையை பிடிக்க, ஒருத்தன் காலை பிடிக்க, வாயில வச்சு திணிச்சானா, சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி வலுக்க டைம் சாப்பிட்டாராம். அப்போ இது கதண்டா கூட அல்லாஹ் நாடுனா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அந்த மாதிரி விதி வலியதா மதி வலியதாண்டா, விதிதான் வலியது. விதியை ஒருபோதும் மதியால் வெல்ல முடியாது. ஏனென்றால் விதி என்பது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டது, மதி என்பது மனிதனால் தீர்மானிப்பது. அப்ப அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த சம்பவத்தை சொல்றான். சரி ஹைர், இப்ப சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவத்தை ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, இந்த மக்கள் என்ன சொல்றாங்க, ஒரு ஊர்ல தாவுன் அதாவது காலரா நோய் வந்துருது. காலரா நோய் வந்த உடனே தொத்துநோய், தொத்துநோய் இருக்குதா இல்லையா அப்புறம் சொல்றோம் உங்களுக்கு. தொத்துநோய்ங்கிற கூட காலரா நோய் வருது, அந்த காலரா கிருமிகள் மூலமா அப்படியே பரவுது வேகமா. இப்ப இந்த நேரத்தில் அந்த ஊர்ல உள்ள மக்கள் தப்பிச்சு வேற ஊருக்கு ஓடலாமா, அல்ல வேற ஊர்ல உள்ள மக்கள் அந்த ஊருக்குள்ள வரலாமா அப்படின்னா, இது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. என்ன என்ன சம்பந்தப்பட்டது, நம்முடைய அக்கீதா அல்லாஹ் நாடுனாதான் எதுவுமே நடக்கும் என்ற நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி நேரத்தில் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, புகாரிலே முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது, நீங்கள் ஒரு ஊரில், நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் காலரா பரவுமேனால் அல்ல ஏதாவது ஒரு தொத்துநோய் பரவுமேனால், அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக, அப்படி பரவுமேனால் அந்த ஊரில் இருந்து நீங்கள் ஒருபோதும் வெளியேறக்கூடாது, மரணத்துக்கு பயந்து ஊரை விட்டு ஓடக்கூடாது. ஊர்ல எல்லாம் கொத்து கொத்தா சாவுறாங்க, 10 பேர் 20 பேர் 30 பேர் 50 பேர் சாவுறாங்க, நம்மளும் இந்த ஊர்ல இருந்தா செத்து போயிடும் சொல்லி மரணத்துக்கு பயந்து நீங்கள் ஊரை விட்டு வெளியேற உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதே நேரத்தில் நீங்க வேற ஊர்ல இருக்கிறீங்க, இன்னொரு ஊர்ல காலரா வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா அந்த ஊருக்குள் நுழைவதற்கும் உங்களுக்கு அனுமதி கிடையாது. சொன்னாங்க, நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல ஒரு நோய் வந்த தொத்து நோய் வந்து கொள்ளை நோய் வந்து மக்கள் கொள்ள கூட்டம் கூட்டமா சாவடிக்குதுன்னா அந்த ஊரை விட்டு மரணத்துக்கு பயந்து ஊரை விட்டு வெளியே ஓடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. அதே நேரத்தில் வேறொரு ஊர்ல காலரா நோய் வந்திருக்குது அல்ல தொத்து நோய் வந்திருக்குது, மக்கள் கூட்டம் கூட்டமா செத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊருக்குள்ள உங்களுக்கு நுழையறதுக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன அர்த்தம் இதுக்கு, என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அமீர் முமின்னா இருக்காங்க, கலீஃபாவா இருக்கிறாங்க. அப்போ அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரழியல்லாஹு தஆலாவும் ஷாம் தேசத்துல கவர்னரா இருக்கிறாங்க. ஷாம் தேசங்கிறது இன்றைய சிரியா, டெமாஸ்கஸ், பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீன் எல்லாம் சேர்ந்ததுதான் ஷாம் தேசம். அந்த ஷாம் தேசத்துல அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரழியல்லாஹு தஆலாவும் கவர்னரா இருக்கிறாங்க. அப்போ அபு உபைதா ரழியல்லாஹு தஆலாவும் இருக்கிற அந்த ஆட்சி காலத்துல பெரிய ஒரு கொள்ளை நோய் பரவுது. அந்த கொள்ளை நோயில நிறைய சஹாபாக்கள் மூத்தானாங்க. அந்த கொள்ளை நோயில நிறைய சஹாபாக்கள் ஷஹீதானாங்க, நிறைய தாபியன்கள் மூத்தானாங்க, பெரிய பெரிய ஆலிம்கள் மூத்தானாங்க அந்த கொள்ளை நோயில. ஷாம்ல இது வரலாறுல ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய். இது யார் காலத்தில் நடக்குது, அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு காலத்தில் நடக்குது. அப்ப உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டு இப்படி ஷாம் தேசத்துல மக்கள் கூட்டம் கூட்டமா கொள்ளை நோயினால மூத்தாராங்க ஷஹீதாரன் தெரிஞ்ச உடனே தங்களை சஹாக்களோடு மதினால இருந்து புறப்பட்டு வராங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு, எங்க ஷாம் தேசத்துக்கு மக்களை பாக்குறதுக்காண்டி. அப்ப ஷாமுக்கு வெளியில தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும் பொழுது அப்ப சஹாபாக்கள் சில பேர் சொல்றாங்க, நம்ம போய் தான் ஆகணுமா இப்ப உள்ள அப்படின்னு மஷ்ரா பண்ணும் பொழுது உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்ப அந்த மஷ்ரால யார் வந்திருக்கா, அபு உபைதா பின் ஜர்ராஹ் வந்திருக்காங்க, அவங்க தான் கவர்னர். அவங்க அமீர் முமீன வரவேற்கிறதுக்காண்டி ஷாமுக்கு வெளியே வந்துட்டாங்க. ஷாமுக்கு வெளியில மஷ்ரா நடக்குது. மஷ்ரா நடக்கும் பொழுது உமர் ரழியல்லாஹு கேக்குறாங்க, இது சம்பந்தம் உங்களோட அபிப்பிராயங்களை சொல்லுங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படிங்கும் பொழுது சில மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்க. அப்பதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த விஷயத்துல ரசூலோட ஹதீஸ் ஒன்று கேட்டிருக்கேன், நான் ரசூலா சொல்ல கேட்டிருக்கேன் என்னன்னு சொன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரில் கொள்ளை நோய் பரவினால் அந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது. நீங்க வேற ஊர்ல இருந்தீங்கன்னா எந்த ஊருக்குள்ள கொள்ளை நோய் இருக்குதோ அந்த ஊருக்குள்ள நீங்க போகக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ் நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்ற உடனே அப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு முடிவு எடுத்துறாங்க, என்னண்டு ஊருக்குள்ள போக வேண்டாம், அப்படியே திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்த உடனே அதற்கு அபு உபைதா பின் ஜர்ரா, ஏன்னா அவங்க ஆர்வமா வந்திருக்காங்க, அமீர் முமின் வருவாங்க ஊருக்குள்ள வந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. ஆனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்ற உடனே அபு உபைதா பின் ஜர்ரா ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, என்ன அமீர் முமின், அஃபிராரா மின் கத்ரில்லா, என்ன அல்லாவுடைய தக்தீரை விட்டா பயந்து ஓடுறீங்க, அல்லாவுடைய தக்தீரை மீறி நடந்துன்னா பயந்து ஓடுறீங்க, நீங்க உள்ள வந்தா மூத்தாடுவீங்க, அல்லாவுடைய தக்தீர் மீது நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல அஃபிராரா மின் கத்ரில்லா, அல்லாவுடைய தக்கதீரை விட்டு நீங்கள் பயந்து ஓடுகிறீர்களா அப்படின்னாங்க. உடனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அழகான பதில் சொன்னாங்க, நாம் ஃபிராரும் மின் கத்ரில்லா இலா கத்ரில்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய தக்தீரை விட்டு இன்னொரு தக்தீருக்கு ஓடுகிறோம், ஒரு விதியிலிருந்து இன்னொரு விதியை நோக்கி போறோம் அப்படின்னாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, முதல்ல ஒரு மூமினுக்கு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை? மௌத் என்பது அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்குமே தவிர அது சில நோய்களினாலேயோ அல்லது சில காரணங்களாலேயோ அது நடக்காது. இன்னைக்கு பார்க்கிறோம் நம்ம இந்த அம்மை நோய்கிறோம், இந்த அம்மை நோய் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் தொத்து நோய், அம்மை நோய்கள் தொத்து நோய். இந்த தொத்து நோய் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு அம்மை நோய் வந்தா எல்லாருக்கும் வரும், குழந்தைங்களுக்கு வரும், பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த அம்மை நோய் கூடவே இருந்து அவங்களோட பணிவிட செஞ்சு அவங்களோட படுத்து அவங்களுக்கு ஹிதுமத் செஞ்சு எல்லாம் செய்வாங்க, அந்த வீட்டில் உள்ள தாய் அவங்களுக்கு மட்டும் வராது. பார்த்துருக்குமா இல்லையா? யாராவது ஒருத்தருக்கு மட்டும் வராது, அவங்க வீட்டிலே இருப்பாங்க, வீட்டில் எல்லா பண்ணிட்டு செய்வாங்க, அவங்களுக்கு வராது, மற்ற எல்லாத்துக்கும் வரும் அம்மை நோய். அப்ப இது யாருனால வந்து? இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல சஹாபாக்கள் அந்த தொத்து நோயை பத்தி வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, யார சொல்லலாம், எங்களுக்கு எங்க நோய் எங்க ஒட்டகங்களுக்கு வந்து தொத்து நோய் வந்திருக்குது அப்படின்னாங்க. எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒட்டகத்தை சொல்லி இன்னாருடைய ஒட்டகத்தில இருந்தா மற்ற ஒட்டகங்களுக்கு பரவிச்சுனாங்க. அப்ப ரசூலா திருப்பி கேட்டாங்க, அந்த ஒட்டகத்துக்கு எங்கிருந்து வந்துச்சு, அந்த முதல்ல வந்துச்சு அந்த ஒட்டகத்துக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னாங்க. அப்போ தொத்து நோயை பொறுத்தவரை சகோதரர்களே, மூமிங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நோய்கள் கிருமிகள் மூலமாக பரவலாம், ஆனால் அது அல்லாஹ் நாடுனாதான் பரவுமே தவிர அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று கிருமிகளால் மூலம் மட்டும் தொத்து நோய் வந்துடும், கிருமிகள் மூலமா மட்டும் பரவிடும் என்று நம்புவது இது ஈமானுக்கு அப்பாற்பட்டது, ஈமானுக்கு எதிரானது. அதே அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு ஊர்ல ஒரு காலரா நோய் இருக்குன்னு சொன்னா, நீங்க காலரா நோய் வந்துருச்சு, இந்த காலரா வந்தோன்னு எல்லாரும் செத்து போயிடுவாங்களா? இல்ல, காலரா என்பது காரணம், ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி யாருடைய ரிஸ்க் முடியுதோ அவங்கதான் மூத்தாவாங்க, அவங்கதான் மூத்தாவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் மூத்தாவாங்களே தவிர காலரா நோயினால மூத்தாக மாட்டாங்க. அப்படிங்கும் பொழுது நீங்க உங்களுடைய ரிஸ்க் முடிஞ்சிருக்க, நீங்களும் மூத்தாகணும்னு அல்லாஹ் விதிச்சிருக்க, நீங்க ஊரை விட்டு ஒன்னா தப்பிச்சிருவீங்களா? ஊரை விட்டு ஒட்ட தப்பிச்சிட முடியுமா? உதாரணமா ஒரு கிராமத்துல காலரா நோய் வந்துச்சுங்க, ஒரு தொத்து நோய் வந்துருச்சு, ஒரு பத்து பேர் மூத்தாயிட்டாங்க, நீங்க 11வது ஆளு, அல்லாஹ்வுடைய லிஸ்ட்ல நீ 11வது ஆளு, நீங்களும் ஒன்னு ரெண்டு நாள் மூத்தாக போறீங்க. ஆனா உங்க சைத்தான் என்ன பண்றான், உள்ளத்துல டே இந்த ஊர்ல இருந்தா மூத்தாயிடுவேன், தப்பிச்சு ஓடு அப்படின்னு சொன்னா, நாம தப்பிச்சு ஓடணும்டா, உயிரோடு இருந்த முடியுமா? அப்ப என்ன பண்ண, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எனக்கு தக்தீரை விதிச்சுட்டான்டா, அந்த தக்தீர் படிதான் மூத்தாவேன், காலரா வாழ மூத்தாக மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். சரி, இப்ப நம்ம சந்தேகம் வரலாம், ஏங்க அவர் தக்தீர் அல்லாஹ் தப்பிச்சு ஓடனா பொழைக்கலாம்னு சொன்னா அல்ல விதியா இருக்கலாம்ல, தப்பிச்சு போனாருன்னு சொன்னா இவர் பொழைச்சிக்கலாம், அப்படி தப்பிச்சு போலன்னு சொன்னா இவர் மூத்தாயிடுவாரு அப்படிங்கிறது அல்லாஹ் விதியா இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னா, தப்பிச்சு ஓடுவது என்பது சகோதரர்களே மனிதாபிமானத்திற்கு எதிரானது. ஏன் தப்பிச்சு யார் ஓடுவா? வசதி வாய்ப்பு எல்லாம் ஓடி போயிடுவாங்க, திடகாத்திரம் எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நல்ல இளைஞர்களாக ஓடி போயிடுவாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள், பயணம் செய்ய வழி இல்லாத மக்கள், கஷ்டப்படக்கூடிய மக்கள், இவங்களுக்கு யார் பணிவிட செய்யறது? அவங்க மூத்தா விட்டு அவங்க ஜனாசாவை யார் தூக்கி போடுறது? அவங்களுக்கு வேண்டிய கஃன் தஃன் யார் செய்ய வேண்டியது? அப்ப குறைஞ்சபட்சம் மூத்தானவங்களுக்கு கஃன் தஃன் செய்தா யாராவது இருக்கணுமா இல்ல, அந்த ஊர்ல யாராவது இருக்கணுமா இல்லையா? அப்ப இதெல்லாம் கவனத்துல கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்க. இப்படி எந்த ஊர்ல தொத்து நோய் இருக்குதோ, காலரா போன்ற தொத்து நோய் பரவிடுதோ, அந்த ஊரை விட்டு மரணத்துக்கு பயந்து ஓடக்கூடாது. மரணத்துக்கெல்லாம் பயப்படலங்க, நான் பக்கத்தூர்ல கல்யாணம், அதுக்கு போயிட்டு வரலாமா? அதுக்கு போலாம், தப்பு இல்லை. வெளியூரே ஊரை விட்டு போவே கூடாது, உள்ளவேதான் கிடக்கணும், அப்படி அல்ல, மரணத்துக்கு பயந்து ஓடக்கூடாது. அல்லாஹ் நாடனா எங்க இருந்தா எனக்கு மரணம் வரும், நான் போறது ஒரு வியாபாரத்துக்காண்டி போறேன், வேற வெளியூர் பிரயாணத்துக்காண்டி போறேன், அல்லது கல்யாணத்துக்காண்டி போறேன், மத்த மத்த காரணங்களுக்காண்டி போறேன், ஆனா நம்பிக்கை எனக்கு அல்லாஹ் மேல இருக்குது, அல்லாஹ் நாடனா தான் நடக்கும் அப்படி நம்பிக்கை இருந்தா தாராளம் நீங்க போன தப்பு கிடையாது. அதனால அல்லாஹ் சொன்னா ஃபிராரம் மினல் மவுத், மரணத்துக்கு பயந்து நீங்க ஓடக்கூடாது அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அந்த ஊர்ல தொத்து நோய் இருக்கும் பொழுது நாம ஏன் ஊருக்குள்ள போக கூடாது? அதே ரசூலா போக கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்படி என்ன நடக்கணும் சகோதரர்களே? நாம அந்த ஊருக்குள்ள போய் நாம இயற்கையா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தக்தீரை முடிக்கிறான். உதாரணமா ஜூலை 15ஆம் தேதி ஒரு மூத்தாயிரணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தக்தீர், எங்க இருந்தாலும் மூத்தானுங்கிறது அல்லாஹ்வுடைய விதி. இவர் என்ன பண்றாரு, 14ஆம் தேதி அந்த ஊருக்குள்ள போறாரு, ஊருக்குள்ள போனா 15ஆம் தேதி இயற்கையா மூத்தாயிடுறாரு. அப்ப மத்த மக்களுக்கு என்ன நம்பிக்கை ஏற்படும், இந்த தொத்து நோய் தான் மூத்தாயிட்டாரு, அவர் ஊர்லேயே இருந்திருந்தா மூத்தா இருக்க மாட்டாரு, இந்த ஊருக்குள்ள வந்து மூத்தாயிட்டாரு என்று அல்லாஹ்வுடைய தக்தீருக்கு எதிரான நம்பிக்கை வளரும் என்பதனால், அல்லாஹ்வுடைய விதிக்கு எதிரான நம்பிக்கை உறுதியாயிடுங்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு ரசூல் என்ன சொல்றாங்க, அந்த ஊருக்குள்ள நீங்க போகாதீங்க. சரி, ஊருக்குள்ள போகாதீங்கன்னு சொன்னா, இப்போ டாக்டர் இருக்காரு, அவர் அந்த ஊருக்குள்ள போனாதான் அதுக்கு மருத்துவம் பண்ண முடியும். ஒரு ஊர்ல கொள்ளை நோய் பரவிடுச்சுங்க, இவர் இங்கிருந்து போனாதான் வந்து என்ன பண்ண முடியும், மருத்துவம் பண்ண முடியும். அந்த மாதிரி காரணங்களுக்காக ஒரு டாக்டரோ மருத்துவரோ அல்ல நல்ல பல நோக்கங்களுக்காகவோ அங்க போலாமா, தாராளமா போலாம். அதனால இந்த தப்பு கிடையாது. கயிறு இங்க என்ன சொல்லோட நோக்கம் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு சக்திக்கும் எந்த ஒரு நோய்க்கும் அல்லது எந்த ஒரு மருந்துக்கும் எந்த ஆற்றலும் கிடையாது அல்லாஹ் நாடினாலே தவிர. இன்னைக்கு நம்ம ஒரு நோய் வந்தா மருந்து சாப்பிடுறோம், அந்த மருந்து சாப்பிடுறது எதனால சாப்பிடுறோம், அல்லாஹ் அனுமதிச்சாங்கிறதுக்காண்டி சாப்பிடுறோம். அல்லாஹ் மருந்து சாப்பிட நமக்கு அனுமதிச்சிருக்கிறான், அதனால சாப்பிடுறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மருந்தை ஒரு கருவியாக வைத்து நமக்கு ஷிஃபா கொடுப்பான் அப்படிங்கிறனால சாப்பிடுறோம். ஆனா எதுக்கு சக்தி அல்ல, மருந்துக்கு சக்தி அல்ல, நோயை குணமாக்கக்கூடிய சக்தி மருந்துக்கு அல்ல. ஏன் பல நேரங்களில் பார்க்கிறோம், எந்த மருந்தை நாம் நோய்க்கு ஷிஃபான்னு சொல்லி சாப்பிடுறோமோ அந்த மருந்தை நமக்கு என்னவா மாறிடும், பாய்சனா மாறிடும். அந்த மருந்தை நமக்கு விஷமா மாறிடும். எந்த மருத்துவர் நமக்கு ஷிஃபா கொடுப்பார் நினைக்கிறோமோ அந்த மருத்துவர் நமக்கு என்ன மாறிடுவாரு, மலக்குள் மூத்தா மாறிடுவாரு. நடக்குதா இல்லையா? சமீபத்தில் தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க நல்ல அந்த சகோதரி ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்காண்டி டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு, ஏதோ சளியா இருந்துச்சு ஒரு டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி நல்லா கணவனுடைய பைக்கில் உட்காந்து ஏறி போயிருக்கிறாங்க. எங்க போயிருக்காங்க, மெட்ராஸ்லயே ஃபேமஸான ஆஸ்பத்திரி. எந்த ஆஸ்பத்திரிங்க, அப்போலோ ஆஸ்பத்திரி. எல்லாத்துக்கும் தெரியும், அதாவது மௌத்தா போனவங்களை கூட அங்க உயிரோடு எழுப்பிடுவாங்க. மௌத்தா போனவங்க கூட சொல்லுவாரு, மௌத்தா பேடி எந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, இந்த அட என்னங்க அப்போலோக்கு போயிருக்க கூடாதான், அவர் புழைச்சு உட்கார்ந்துருப்பாருங்க, அவரு எப்படி நம்பிக்கை கெட்டு போச்சு பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அப்போலோண்டா என்னவோ அல்லாஹால மொத்தமா அப்போலோ தான் குடியிருக்கிற மாதிரி, அங்க அப்போலோ போறவங்களாம் அல்லாஹ் உயிரோடு கொடுத்து அனுப்பிடுற மாதிரி அந்த அளவுக்கு பைத்தியகரமான நம்பிக்கை. அந்த அப்போலோ என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டெஸ்ட் கண்டிப்பா இருக்கிறாங்க, ஏதோ டெஸ்ட் கண்டி கொஞ்சம் சளியா இருந்திருக்குது, டாக்டர் டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காரு, சரி அப்போலோ டெஸ்ட் எடுக்கலாமே சொல்லி கணவனோட பைக்ல ஏறி போயிருக்கிறாங்க அப்போலோ டெஸ்ட்டுக்கு. அந்த டெஸ்ட் தான் எடுத்தாங்க, ஒரு வாரமா கோமால இருந்து ஒரு வாரம் கழிச்சு ஜனாசாவை திரும்ப வர்றாங்க. ஒரு வாரம் பத்து நாளோ கோமால இருந்தாங்க, ஒரு வாரம் கழிச்சு பத்து நாள் கழிச்சு ஜனாசா திரும்ப வர்றாங்க. என்னாச்சு அப்போ, என்னாச்சு, எந்த மருத்துவத்தை நாடிச்சு, அது அல்லாஹ் தக்தீர், அல்லாஹ் விதி மௌத்தானுங்கிறது. ஆனா அதுக்கு காரணம் யாரு, எந்த மருத்துவம் நமக்கு நன்மை தரும் நினைச்சு போனாங்களோ அந்த மருத்துவமே அவங்களுக்கு விஷமா மாறிடுது. அதனால சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் முழுமையான நம்பிக்கை அல்லாஹ் மேலதான் வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு வெறும் தண்ணி எடுத்து குடிச்சா கூட அல்லாஹ்ல ஷிஃபா கொடுப்பான், அல்லாஹ் ஷிஃபா வாக்குன்னு சொல்லி. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடும் பொழுதும் அதே மாதிரி தனக்கு நோய் வந்தா அல்லாஹ்ட துஆ செஞ்சு தான் அந்த மருந்து சாப்பிடுவாங்க. யா ஷாஃபி இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா மின்க ஷிஃபா அன் லா யுகாதிரு சக்மா. யா ஷாஃபி, ஓ நோய்க்கு நிவாரணம் கொடுக்கக்கூடியவனே, நோய்க்கு நிவாரணம் கொடுக்க யாரு, அல்லாஹ். யா ஷாஃபி, நோய்க்கு நிவாரணம் கொடுக்கக்கூடியவனே, லா ஷிஃபா இல்லா மின்க, நோய் நிவாரணம் என்பது உன்னிடத்தில் இருந்தே தவிர வேறு யாரிடத்திலும் கிடையாது. நோய் நிவாரணம் நீ தான் கொடுக்கணும், அதனால இஷ்ஃபி அந்த ஷாஃபி, நீ தான் நோய் நிவாரணம் கொடுக்கக்கூடியவன். என்னோட நோய்க்கு நிவாரணம் கூடிய அல்லாஹ். எப்படிப்பட்ட நிவாரணம், ஷிஃபா அன் லா யுகாதிரு சக்மா, அதற்கு பிறகு நோயே வரக்கூடாது, அந்த மாதிரி ஷிஃபா கூடிய எங்களுக்கு. ஏன் சொன்னா, நாம இன்னைக்கு ஒரு மருந்து சாப்பிட்டா இன்னொரு நோய் வரும், ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டா இன்னொரு நோய், தலைநோய் தலைவலிக்கு மருந்து சாப்பிட்டா கழுத்து வலி வரும், கழுத்து வலிக்கு மருந்து சாப்பிட்டா கால் வலி வரும், இன்னைக்கு அந்த மாதிரி மெடிசன் சாப்பிட்டு இருக்கிறோம். ஷிஃபா அல் லா யுகாதிரு சக்மா, எனக்கு அந்த நோய்க்கு பிறகு அந்த ஷிஃபாவுக்கு பிறகு எனக்கு நோயே வரக்கூடாது, அந்த மாதிரி ஷிஃபா, பரிபூர்ணமான ஷிஃபா கூடிய அல்லாஹ் அப்படின்னு அந்த துவா செஞ்சுட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாத்திரையும் சாப்பிடுவாங்க, மருந்தும் சாப்பிடுவாங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மேல, மாத்திரைகள் மேலயோ மருந்துகள் மேலயோ டாக்டர்கள் மேலயோ. என்னதான் டாக்டர் தலைகள் அணிக்கட்டும், நம்ம ஒரே வார்த்தை எப்பா உன் சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு பாரு, இதுக்கு மேலே ஷிஃபா கொடுக்குறோம் அல்லாஹ். அதான் டாக்டர் என்ன பண்றாங்க, கடைசியா பார்த்து எல்லாம் முடிஞ்சு கை விட்ட பிறகு இதுக்கப்புறம் யார்ட்ட போய் கேளுங்க, இதுக்கப்புறம் மேல ஒருத்தருக்கான் பாத்துங்க. அப்ப நீ எதுக்கு இருக்கிற, மேல ஒருத்தருக்கா எனக்கு தெரியும், நீ எதுக்கு இருக்கிற, அவ்வளவுதான் ஓ பவரு, அவ்வளவுதான் ஓ சக்தி, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அப்போ அல்லாஹ் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கை உறுதியா இருக்கணுங்கிறதுக்காண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சம்பவம் சொல்லி காட்டுறான். மரணத்துக்கு பயந்து நம்ம அங்க போய் உட்கார்ந்தா மூத்தா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க, அல்லாஹ் அவங்கள மூத்தாக்கலாம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லஃப்த லவ் மின ஷைத்தான், லவ் என்ற வார்த்தை ஷைத்தானுடைய வார்த்தைன்னாங்க. என்ன வார்த்தைங்க, நீங்க நினைக்கிற லவ் இல்ல, இது அரபி லவ், இங்கிலீஷ் லவ் இல்ல, அரபி லவ். லவ் என்ற வார்த்தை ஷைத்தானுடைய வார்த்தைன்னாங்க. ஏன், உதாரணமா மட்டும் அப்படி பண்ணிருந்தா இப்படி ஆயிருக்குப்பா, நான் கவனிக்க மாட்டேன். நீ சொல்றோம்ல ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு அப்படி பண்ணிருந்தா இப்படி ஆயிருக்கும். மௌத்தா போயிருப்பாரு, சொல்லுவாங்களே அந்த டாக்டர் போயிருந்தா இப்படி ஆயிருக்கும், அந்த மருந்து சாப்பிட்டிருந்தா இப்படி நடந்திருக்கும். உங்க கதை பேசுறோம்ல, இந்த நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு நான் இப்படி மதியோடு செஞ்சிருந்தால் இப்படி நடந்திருக்கும், நான் இப்படி திட்டமிட்டு இருந்தால் இப்படி ஆயிருக்கும் சொல்லி நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு ஒருத்தன் பேசினான்டா, இதுதான் அரபி லவ்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு இப்படி ஆகி இருந்தால், இப்படி நடந்து இருந்தால், இப்படி சொல்லி இருந்தால், இப்படி பேசி இருந்தால், இப்படி திட்டமிட்டு இருந்தால், அந்த இருந்தால் இருந்தால் அதுதான் அரபில லவ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த இருந்தால்ங்கிற வார்த்தையே சைத்தானுடைய வார்த்தைன்றாங்க. நடந்து முடிஞ்சிருச்சு, யாருடைய தகதிர்படி? அல்லாஹ்வுடைய தகதிர்படி நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல சில தோல்வி நடந்தா அந்த தோல்விக்கு என்ன காரணம் ஆராயிங்க, அது தப்பு இல்லை. எதனால நான் தோத்தேன்? உதாரணமா ஒருத்தர் படிக்கிறான், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறான், நல்லா படிக்கிறான், படிச்சு ஃபெயிலா போயிடுறான். ஃபெயிலா போன பிறகு தான் எதனால ஃபெயில் ஆனோ அதை அனலைஸ் பண்ணலாம், எவாலுவேஷன் பண்ணலாம், மதிப்பீடு செய்யலாம். எதனால மிஸ்டேக் ஆச்சு, எங்க மிஸ்டேக் பண்ணிட்டேன், எங்க பிரச்சனை பண்ணிட்டேன், அடுத்த முறை இந்த பிரச்சனை சரி பண்ணிக்கிறேன், இப்படி யோசிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா சே, நான் மட்டும் இந்த ஸ்கூல்ல படிக்கிறது அந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தா நான் பாஸ் ஆயிருப்பேன், இந்த வாத்தியாட்ட படிக்கிறது பதிலா அந்த வாத்தியாட்ட படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்பேன், இந்த புக்குக்கு பதிலா அந்த புக்கை படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்பேன் என்று தனக்கு நடந்து முடிஞ்ச அல்லாஹ்வுடைய தக்தீர்படி விதிப்படி நடந்து முடிஞ்ச விஷயத்தை அப்படி ஆகியிருந்தால் இப்படி ஆகியிருந்தால் பேசுறது, இது ஷைத்தானுடைய வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் முழுமையான நம்பிக்கை அல்லாஹ்வுடைய தக்தீர் மீது, அல்லாஹ்வுடைய விதியின் மீது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு இங்க சொல்றான், அந்த அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து தப்பிப்பதற்காக நாம் மதியால் வெல்லலாம் தப்பிச்சு மக்கள் ஓடி பார்த்தாங்க, அல்லாஹ் அவர்களை பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று விட்டான், அல்லாஹ் மூத்தாக்கிட்டான் அப்படின்னு சொல்றான். அடுத்த சம்பவம் பனி இஸ்ரேல் நடந்த இன்னொரு சம்பவம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நடக்குது. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு நடுவுல ஒரு சில சம்பவம் நடக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பிறகு பனி இஸ்ரேல், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுதே ரொம்ப சுத்தம்னு கிடையாது, அல்லாஹ்வுக்கு மாற்றம் பண்ணாங்க, மாறி மாறி பேசினானுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாடா படுத்தினானுங்க, அப்படி இருந்தாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பிறகு என்னாச்சுன்னா, இந்த அமாலிகா, நம்ம ஏற்க கேள்விப்பட்டிருப்போம், அமாலிகா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர் இருந்தாங்க. அந்த கூட்டத்தினர் இடத்துல போய் போர் செய்யும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான். அப்ப யூதர்கள் என்ன சொன்னாங்க, காத்தில் அந்தவ ரப்புக்க இன்னா ஹாஹுனா காயிதோன், நபியே நீங்களும் ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்க உங்க வெயிட் பண்றோம், நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சு அமாலிகாவும் துரத்துறதுக்கு அப்புறம் எங்கிட்ட வாங்க, நாங்க உள்ள வர்றோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அல்லாவின் மீதும் அல்லாஹ் ரசூல் மீதும் திமிர் எடுத்து பேசக்கூடியவர்கள் யூதர்கள். அப்ப அந்த அமாலிகா கூட்டம் மிகச்சி என்ன ஆயிடுது, யூதருடைய ஊர்களை பூரா அழிக்கிறாங்க, யூதருடைய ஊர்களை பூரா அழிக்கிறாங்க, யூதருடைய ஆட்சியை பூரா அழிக்கிறாங்க. யாரு? இந்த அமாலிகா என்ற கூட்டத்தினர்கள். அப்போ இந்த யூதர்கள் பலகீனமாய் போய் அவங்களுக்கு நாடு இல்லாம ஆட்சி இல்லாம நொந்து நூலா போயிடுறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதே ஷம்ஊன் என்ற ஒரு நபி, இந்த ஷம்ஊன் என்ற ஒரு நபி என்ன பண்றாங்க, அவங்க வர்றாங்க, வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்கறாங்க, என்னடா இப்படி பாவிகளா, எல்லாத்தையும் எழுந்துட்டீங்களா, அல்லாக்கு மாறு பண்ணி இப்ப இனிமேலா அந்த அமாலிகாவோட போய் சண்டை போடுறீங்களா அப்படி கேட்கறாங்க. அந்த காலத்தில் அந்த அமாலிகாவுடைய கூட்டத்துக்கு யார் தலைவனா இருக்கானா, ஜாலூத் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து அங்க தலைவனா இருக்கிறான். அப்ப சொல்றாங்க, அந்த ஜாலூத் ஏத்து நீங்க சண்டை போடுறீங்களா அப்படின்னோட, ஐயோ கண்டிப்பா போடுறோம், எங்களுக்கு அல்லாட உத்தரவு வாங்கித்தாங்க, நாங்க அந்த ஜாலூத்தை சண்டை போட்டு நாங்கள் இழந்த எங்க நாடு தேசம் எல்லாத்தையும் நாங்கள் மீட்டுக்கிறோம், எங்களுக்கு கண்ணியத்தை காப்பாத்திக்கிறோம் அப்படின்ற உடனே, அப்ப அந்த ஷம்ஊன் நபி என்ன பண்றாங்க, நான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரசனை ஏற்படுத்தி தர்றேன், ஒரு தளபதியை உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றேன், அந்த தளபதிக்கு கீழே நீங்க எல்லாம் போய் சண்டை போடுங்க அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே தளபதி யார் அப்படின்னு சொன்னா, தாலூத், தாலூத் என்ற ஒரு தளபதியை ஷம்ஊன் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி என்ன பண்றாங்க, அமைச்சு கொடுக்குறாங்க, ஏற்பாடு பண்றாங்க. அந்த தாலூத் என்ற தளபதியை இவங்க குறை சொல்றாங்க, என்னத்த பெரிய தாலூத், பணக்காரர் இவரு, பணம் இல்ல ஒண்ணு இல்ல, இவரை போய் நீங்க அமீரா தரீங்க, அமீர்னா அவர் எப்படி இருக்கணும், நல்ல பணக்காரரா இருக்கணும், நல்ல செல்வந்தரா இருக்கணும், இவர் பணம் இல்ல ஒண்ணு இல்ல பாவம் ஏழையா இருக்காரு, இவரை போய் அமீரா தரீங்களே. அப்ப நபி ஷம்ஊன் சொன்னாங்க, அட பாவிகளா, உங்களுக்கு நான் ஏழை பணக்காரன் பாக்காதீங்களா, அவர் ரொம்ப பேணுதலான ஒரு தக்குவா உள்ளவரு, நல்ல பலசாலி, இந்த ரெண்டு இருந்தா போச்சு ஜிகாசியத்துக்கு, அதனால அவரே உங்களுக்கு நான் தலைவரா தரணும்னு, அவர் தான் எங்களுக்கு தலைவருங்கிறது என்ன ஆதாரம்டாங்க. எடுத்தா எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்டே பழக்கப்பட்ட கூட்டம் யாரு, யூத கூட்டம், அவர் தான் எங்களுக்கு தலைவருக்கு என்ன ஆதாரம் அப்படின்னாங்க. சரி ஷம்ஊன் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அப்படியா சரி, அவருக்கு வந்து ஒரு தாபூத் வரும், தாபூத்னா ஒரு பெட்டி வரும், அவர் மலக்குகள் தூக்கிட்டு வருவாங்க அந்த பெட்டியை, அந்த பெட்டியில மூசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தின அசாக்கோலு, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தின கம்பு, அசான கம்பு அசாக்கோலு, அவங்க பயன்படுத்தின செருப்பு, அவங்க உடுத்த உடை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வந்து 10 கட்டளை, 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அதனுடைய அந்த ஓலைச்சுவடி எல்லாம் அந்த பெட்டியில இருக்கும். அந்த பெட்டியை மலக்குமார்கள் சுமந்து வந்து அந்த தாளூத் வீட்டு வாசல்ல வைப்பாங்க. இதுதான் அவர் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட தளபதிங்கிறதுக்கு அடுத்த அடையாளம் அப்படின்றவன. அப்படியே அது வருதா வந்த பிறகு பாப்பான்ட்டாங்க. சரி அது வந்துச்சு, அந்த பெட்டியும் வந்துச்சு. வந்த உடனே ஓ அப்ப சரி இப்ப இவரு அமீர் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய தலைமையில எல்லாம் புறப்பட்டு போறாங்க. எங்க போறாங்க? அந்த ஜாலூத்துங்கிற மன்னனை வெற்றி எதிர்கொள்றதுக்காண்டி, சண்டை போடுறதுக்காண்டி போறாங்க. போற உடனே அல்லாஹ் பார்த்தான். பொதுவாக ஒன்னு புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் ஒருத்தன் கோகுமாரித்தனமா பேசிக்கிட்டே வச்சுக்கலாம், அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்டான்னா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் ஏத்தத்து பேசினா அல்லாஹ் என்ன பண்ணுவான், மேலே மேலே சோதிப்பான் அவனை. அந்த அடிப்படையில் இவன் ரொம்ப ஏத்தத்து பேசுறாங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான சோதனை வைக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இவங்க போறாங்க கடுமையான வெயில் காலம், கடுமையான வெயில் காலம். அந்த வெயில் காலத்துல அழகான ஒரு ஆறு ஒண்ணு ஓடுது. வெயில் காலத்துல ஆறு ஓடுனா என்ன, எல்லாம் ஓடி தண்ணி குடிப்பாங்களா இல்லையா, எல்லாம் ஓடி தண்ணி குடிக்க போனாங்க. அப்ப தளபதி சொல்ற, ஆஹா குடிக்க கூடாது, அல்லாஹ்வோட உத்தரவு தண்ணி குடிக்க கூடாது. என்ன தகமா இருக்குது வெயில் காலம் தண்ணி, ஆமா அதான் சோதனை, அல்லாஹ்வோட சோதனை, தண்ணி குடிக்க கூடாது. அப்போ நல்ல மக்கள் என்னங்க இது, கொஞ்சம் நாக்கு வரலுதுங்க அப்படியா, அவ பெர்மிஷன், ஒரு கை அளவுக்கு அள்ளி குடிச்சுக்கலாம், எவ்வளவு குடிக்கலாம், ஒரு கை. அல்லாஹ்வோட சோதனை, அல்லாஹ் இப்படிதான் சோதிப்பான், நமக்கு தெரியாது ஏன் இப்படி சோதிக்கிறான்னு சொல்லி. அல்லாஹ் ஒருத்தனை வெறுத்துட்டாண்டா எப்படினாலும் சோதிப்பான். ஒரு கை அளவுக்கு மட்டும் குடிக்கலாம், ஒரு கையோட அதிகமா குடிச்சீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு பலம் பூரா போயிடும், உங்க சக்தி எல்லாம் போயிடும் அப்படின்னா. என்ன பண்ணாங்க அல்லாஹ் சொல்றான் பாருங்க நடந்த சம்பவத்தை. அலம் தலையில் மலை மின் பனி இஸ்ராயல் மின் பாதி மூசா, மூசாவுக்கு பிறகு பனு இஸ்ராயல்களில் நடந்த சம்பவம் என்னவென்று நபியே உங்களுக்கு தெரியுமா? இது காலுலி நபி இல்லகும், அவங்க போய் அவங்க நபிட்டு போய் கேட்டாங்க. எந்த நபிட்ட? ஷமோன் அப்படிங்கிற நபிட்டு போய் கேட்டாங்க. என்னண்டு உபாஸ் லனா மலிக்கன் நுகாத்தில் ஃபி சபீல் இல்லா, எங்களுக்கு ஒரு தளபதி ஏற்படுத்தாங்க, நாங்க அல்லாடைய தலைமை ஜிகாஸ் செய்யறோம், ரொம்ப நொந்து நூடுல்ஸா போயிட்டோம், எங்களை எல்லாத்தையும் அடிச்சு துரத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பலகீனமா போயிட்டோம், கேட்க நாதி இல்லாம இருக்கிறோம், அதனால எங்களுக்கு ஒரு தளபதி ஏற்படுத்தி கொடுங்க, நாங்க போய் சண்டை போடுறோம் அமாலிகாவோட அப்படின்னாங்க. கால அப்ப அந்த நபி கேட்டாங்க, ஹல் அசைத்தும் இன் குத்திபா அலைக்கும் கித்தாலு அல்லா துக்காத்திலோ, நல்லா கேட்டுங்க, நான் அல்லாட்ட கேட்டு உங்களுக்கே சரி அல்லாடைய பாதையில ஜிகாஸ் செய்யுங்க, ஒரு மலிக்க ஒரு தளபதி ஏற்படுத்தறேன், ஒரு அமீரை ஏற்படுத்தறேன், இப்பெல்லாம் ஏற்பாடு பண்றேன், அல்லாஹ் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சண்டை போடணும் சொல்ல மாட்டீங்களே, யாரு கேட்டாங்க? எனக்கு தெரியும் நபிக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அயோக்கிய நீங்க, நான் எல்லாம் கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் சண்டை போடணும் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னாங்க. காலு அவங்க சொன்னாங்க, இது என்ன அநியாயமா, ஒமாலனா ஒமாலனா அல்லா நுக்காத்தில், நாங்க அப்படி சொல்லுவோமா, சரி நாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம், ஒமாலனா அல்லா நுக்காத்தில ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில போரிடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன கேடு வந்துருச்சு, உக்கது உஹரிஜினா மின் தியாரினா, எங்க வீட்டோடு துரத்திருக்காங்க, ஓ அபுனாயினா, எங்க பிள்ளைங்க எல்லாம் கொலை பண்ணிட்டு வீட்டோடு துரத்திருக்காங்க, நிர்கதியா எங்களை விட்டுருக்காங்க, இவ்வளவு அநியாயத்துக்கு நாங்க ஆளா இருக்கும் பொழுது நாங்க அல்லாஹ் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது நாங்க அதை பயன்படுத்தாம இருப்போமா, நாங்க தயவு செஞ்சு வாங்கிட்டாங்க அப்படின்னாங்க. குதிபா அலைஹி கித்தால், இவங்க நபி என்ன பண்ணாங்க, இவங்களை நம்பி அல்லாஹ்வை கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி எப்பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவது கடமையாக்கப்பட்டதோ, தவல் லவ் இல்லா கலீலம் மிகவும், கொஞ்சம் மக்களை தவிர மத்த எல்லாம் இறந்து ஓடி போயிட்டாங்க, கொஞ்சம் பேரை தவிர மத்த எல்லாம் இறந்து ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நினைச்சு கால் லகும் நபியும், அந்த நபி அவர்களுக்கு சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் பஅத லஹும் தாலூத் மலிகா, அல்லாஹ் உங்களுக்கு தாலூத் என்பவரை தளபதியா நியமிச்சிருக்கிறான், தாலூத் என்பவரை உங்களுக்கு தளபதியா நியமிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. காலு அவங்க அதுலயும் கேட்டாங்க, அண்ணா எக்குன்ல முழுக்க அலைனா நகனு அகக்குவில் முழுக்கி மினுகு, அவர் எப்படி எங்களுக்கு அமீராக முடியும், அவரோட நாங்க தான் தகுதியானவரு, புலம் யோத்த சாத்தமினல் மால், அவர்கிட்ட மாலும் கிடையாது பணமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, புலம் யோத்த சாத்தமினல் மால், அவருக்கு செல்வம் கிடையாது ஒண்ணும் கிடையாது, அப்படி இருக்கும்போது அவரோட செல்வம் தரலாம் நாங்க இருக்கிறோம், நாங்க அமீரா இருப்போமா, அவர் எங்களுக்கு அமீரா இருப்பாரா, இது என்ன முறையா இருக்குது அப்படின்ற உடனே கால நபி சொன்னாங்க, இருக்கு பசங்களா, இன்னல்லா அஸ்தபாஹு அலைக்கும், அல்லாஹ் அவரே உங்களுக்கு தளபதியா தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவர் உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் அல்லாஹ் அவருக்கு வளத்த கொடுத்திருக்கிற நல்ல அறிவு மிக்கவர், நல்ல உடல் ரீதியான பலம் மிக்கவர், அப்படிப்பட்ட நல்லவரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான், அல்லாஹ் இந்த மாதிரி அதிகாரத்தை தன் நாடியவர்கள் கொடுக்கிறான், நீ விரும்பினாலும் பணக்காரர் கொடுங்க ஏழை கொடுங்க, நீ சொல்ற அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அல்லாஹ் நாடியவர்கள் தான் கொடுப்பான், ஏனா அல்லாஹ் வாசியவன் அலீம், அல்லாஹ் விசாலமான கிருபை உள்ளவன், மகத்தான அறிவுள்ளவன், அவனுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுக்கும் சொல்லி, அதனால இந்த மாதிரி கிருத்தனமா பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னாங்க. சொல்ற காலலகம் நபியும், அந்த நபி அவங்களுக்கு சொன்னாங்க, என்னண்டு இன்ன ஆயத்த முழுக்கிகி, அவருடைய அந்த தளபதியாக நியமிக்கப்பட்டதற்கு அத்தாட்சி என்னவென்றால், உங்களிடத்துல ஒரு தாபூத் வரும், தாபூத்னா பெட்டி, பெட்டி வரும், ஃபீ சகீனத்து மின் ரப்பிக்கும், அந்த பெட்டியிலே உங்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த போர்க்காலத்தில் அந்த பெட்டியை வச்சுட்டு போரிடுங்க, உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பான். ஏன்னா அந்த பெட்டியில் என்ன இருந்துச்சுன்னா, வ பக்கியத்தும் மிம்மா தரக்க ஆளு மூசா ஆளு ஹாரோன், ஹாரூனுடைய குடும்பத்தார்களோ மூசாவுடைய குடும்பத்தார்களோ எதை விட்டு சென்றார்களோ அந்த மிச்சமான பொருளும் அதுல இருக்குது. மூசா அலை இஸ்லாத்துடைய பறக்கத்தான செருப்பு, அவங்க கட்டின தலப்பா, அவங்க பயன்படுத்தின அசாகோல், அதுமாதிரி ஹாரூன் அலை இஸ்லாத்துடைய அசாகோல், இதெல்லாம் அந்த சில முக்கியமான பொருட்கள்லாம் அதுல இருக்குது. அதனால தஹமீலுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த பெட்டியை சுமந்து கொண்டு வருவார்கள். அதுதான் அந்த அவர் உங்கள் தளபதி என்பதற்கு அத்தாட்சி. இன்ன ஃபீ தாலிகல் ஆயத்தல்லக்கும் இன் குன்தும் முஃமினீன், நீங்க உண்மையிலேயே அல்லாஹ் ஈமான்களுடைய மக்களா இருந்தா இதுல உங்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு யாரோட கிளம்புறாங்க, தாலூத்தோட கிளம்புறாங்க. ஃபலம்மா ஃபசல தாலூத் பில் ஜுனூதி, தாலூத் அவர்கள் தங்களுடைய படை வீரர்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்ட பொழுது கால அப்ப சொன்னாங்க, வழியில சொன்னாங்க, இன்னல்லாஹ முபத்தலீக்கும் பின்னகரின், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆறு வரப்போது அந்த ஆறை வச்சு அல்லாஹ் உங்களை சோதிக்க போறான். இன்னல்லாஹ முபத்தலீக்கும் பின்னகர், நகர்னா ஆறு, ஒரு ஆறை வைத்து அல்லாஹ் உங்களை சோதிக்க போகின்றான். அந்த ஆத்து தண்ணிய யார் மானாவாரியா அள்ளி குடிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. ஒமல்லம் எத்தாமுகோ மின்னி, யார் அந்த ஆத்து தண்ணீரை குடிக்கவில்லையோ அவர் தான் என்னை சார்ந்தவர். இல்லா மனுத்தரப்ப உருப தம்பி எதிகி, அவருடைய கரங்களால் அள்ளி குடித்தவரை தவிர. ஒரு கையால மட்டும் அள்ளி குடிச்சுக்கலாம், அதை விட அதிகமா தாறுமாற தாகமா இருந்து அள்ளி குடிச்சா அவர்கள் என்னை கார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொன்ன பிறகும் ஷரிபூ மின்ஹு இல்லா கலீல மின்ஹும், அவங்களை கொஞ்சம் மக்களை தவிர எல்லாரும் அதை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவரே என்ன ஆயிட்டாங்க, குடிச்ச பிறகு ஃபலம்மா ஜாவசஹு ஹுவ வல்லதீன ஆமனு மஹு, அந்த தண்ணீரை குடிச்ச பிறகு அவர்களும் ஜாலூத்தும் தாலூத்தும் எல்லாம் புறப்பட்டு போகும்பொழுது, மூமினான மக்களோட புறப்பட்டு போகும்போது காலு அந்த மானாவரே தண்ணியை குடிச்சா பாருங்க, அவங்க சொன்னாங்க, லா தா கத்தலனல் யோ பி ஜாலூத்த ஜுனூதிஹி, ஜாலூத்தையும் அவருடைய அவருடைய கூட்டத்தையும் வெல்வதற்கு எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, எங்களுக்கு எங்களால முடியல. நாங்க ஏன்னா அல்லாவுடைய உத்தரவு மீறி தண்ணியை குடிச்சான், பலகீனமாயிட்டான். காலல்லதீன எதுன்னு அன்னஹும் லாக்குல்லா, யார் நபி அனுமதிச்ச மாதிரி ஒரு கை அளவுக்கு மட்டும் குடிச்சு சரியான முறையில தங்களை பாதுகாத்துக் கொண்டார்களோ தற்காத்துக் கொண்டார்களோ அந்த மக்கள் சொன்னாங்க, போனா போங்கடா, போனா போங்க, கம்மின் ஃபேத்தின் கலீலத்தின் கலபத் ஃபேத்தின் கசீர தம்பி இதன் இல்லா, எத்தனையோ சின்னஞ்சிறிய படைகள் எல்லாம் பெரிய பெரிய படைகளை அல்லாட உதவியோடு வென்றிருக்கிறது. அந்த மாதிரி ஜாலூத் படை எவ்வளவு பெரிய படையா இருக்கட்டும், நாங்க சின்ன படையா இருக்கட்டும், நாங்க இன்ஷால்லா அல்லாட உதவியோடு வென்றுட்டு வருவோம் அப்படின்னு அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, உறுதியா போனாங்க. இன்னல்லாஹ மஅ சாபிரீன், ஏன்னா நிலை குலையாமல் இருக்கக்கூடிய மக்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனாங்க. பலம்மா பரசூல் ஜாலூத்தோ ஜுனூதிஹி, ஜாலூத்தி அவனுடைய படையும் பாக்குறாங்க, பெரிய படையா இருக்குது, பெரிய படை. இந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை தவக்குள் அதிகமாச்சு. ரப்பனா எங்கள் ரட்சகனே, அந்த மக்கள் துவா செய்யறாங்க, காலு சொன்னாங்க, ரப்பனா எங்கள் ரட்சகனே, அஃப்ரிக் அலைனா சப்ரா, எங்களுக்கு நீ பொறுமையை கூடிய அல்லாஹ், ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், எங்களுடைய கால்களை உறுதிப்படுத்தி இந்த காஃபிர் கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன கூட்டம் என்ன பண்ணாங்க, அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு போராடினாங்க. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஜாலூத்தினை படை தோற்கடித்தார்கள். அந்த ஜாலூத் என்ற மிகப்பெரிய அரக்கனை யார் கொன்றது என்றால், தாவூது ஜாலூத்த, தாவூத் என்ற சிறுவன், அந்த படையில் இருந்த எந்த தாவூதுங்க, பின்னாடி நபியாக போறாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் என்ற சிறுவன் அந்த ஜாலூத் என்ற அரக்கனை கொலை செய்தார். சின்ன சிறுவனை வச்சு எப்படி அபூஜஹல்ங்கிற அரக்கனை முஆத் இப்னு அஃப்ரான் சின்ன பையன் கொலை பண்ணாங்களோ, அதே மாதிரி ஜாலூத் என்ற அந்த அரக்கனை தாவூத் கத்தல தாவூது ஜாலூத்த, அந்த தாவூத் என்ற சிறுவர் அந்த ஜாலூத்தை கொலை செய்தார். ஆத்தாஹுல்லாஹுல் முல்க வல் ஹிக்மத, அதற்கு பிறகு அந்த தாவூதுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து, அல்லமுஹு மிம்மா யஷா, அல்லாஹ் நாடிய ஞானங்களை எல்லாம் வழங்கினான். யாருக்கு, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பையனா இருக்கும்போது நடக்கிற சம்பவம் இது. உலவுலா அடுத்து சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா பாருங்க, சொல்றா பாருங்க, அல்லாஹ் ஒரு புது சட்டம், உலவுலா தஃபாவுல்லாஹி நாஸ பாதஹும் பிபாதின், அல்லாஹ் இப்படி சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால், லஃபஸதத்தில் அருந்தோ, இந்த உலகமே அழிந்து போயிருக்கும். இந்த உலகம் முழுவதுமே பித்னாவா இருக்கும், பசாதா இருக்கும். அதனால அல்லாஹ் என்ன பண்றான், சிலருடைய தீங்கை சிலரை கொண்டு அல்லாஹ் தடுத்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு வல்லாஹு வலாக்கின் அல்லாஹ் து ஃபதலின் அலல் ஆலமீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தார் மீது மிகப்பெரிய கிருபை உள்ளவன் அப்படின்னு சொல்லி சம்பவத்தை முடிக்கிறான். இந்த சம்பவத்திலே நமக்கு என்னங்க படிப்புனே என்ன பாடம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்து நம்பிக்கை வைத்து நாம் எந்த ஒரு காரியத்திலும் இறங்கும் பொழுது அந்த நம்பிக்கை அல்லாஹ் மீதோட தவக்குள் நிச்சயமா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வா, அதை அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி யார் வந்து செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் அதாவது அல்லாஹ் எதை அனுமதிச்சானோ அதை மட்டும் செய்யறது, அல்லாஹ் எதை தடை செஞ்சிட்டானோ அதை செய்யாம இருக்கிறது, இது ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய செல்ஃப் கண்ட்ரோல். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் அல்லாஹ் அங்க சொல்றான். அதாவது கடுமையான தாகம் இருந்தாலும் நீ எவ்வளவுதான் குடிக்கணும், ஒரே ஒரு மடக்கு மட்டும் தான் குடிக்கணும். அப்ப செல்ஃப் கண்ட்ரோல் உனக்கு இருக்குதா, இவன் சுய கட்டுப்பாடு வச்சிருக்கானா? அப்ப இந்த சுய கட்டுப்பாடு தான் ஒரு மூமினுக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திரம், மிகப்பெரிய ஆயுதம். என்னன்னு சொன்னா அல்லாஹ் எதை சொன்னானோ அதை மட்டும் செய்யறது, அல்லாஹ் எதை தடுத்துட்டானோ அதை செய்யாம இருக்கிறது என்ற அந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய சுய கட்டுப்பாடு ஒரு மூமினுக்கு மிக மிக அவசியம் அப்படிங்கறதே அல்லாஹ் உணர்த்துறான். ஹைர், இந்த மாதிரி இந்த ரெண்டு சம்பவத்தையும் சொல்லியும் ஒரு மூமினுக்கு தவக்குள் நம்பிக்கை அல்லாஹ் மேலதான் இருக்கணும். அவனுடைய படையின் மீதோ அவனுடைய ஆயுதத்தின் மீதோ அவனுடைய திறமையின் மீதோ அவனுக்கு நம்பிக்கை வந்துடக்கூடாது. என்னதான் திறமையா இருந்தாலும், என்னதான் ஆற்றல் இருந்தாலும், என்னதான் அவனுக்கு வந்து பக்காவா பிளான் பண்ணியிருந்தாலும் அவனுடைய நம்பிக்கை அவனுடைய திறமையின் மீதோ பிளான் மீது இருக்கக்கூடாது. யார் மேலதான் இருக்கணும், அல்லாஹ் மேலதான் இருக்கணும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு ரெண்டு சம்பவங்கள் மூலமா உணர்த்துகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணுமோ இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் நமக்கு தந்தல்வானாக. மாதவிடாய் காலங்களில் எந்த மாதிரி இபாதத்துகள் செய்யலாம், திக்ரு செய்யலாம், தஸ்பி செய்யலாம், மற்ற சதக்காக்கள் செய்யலாம், தர்மங்கள் செய்யலாம், இந்த மாதிரி எவ்வளவு இபாதத்துகள் இருக்கு. வெறும் தொழுவக்கூடாது, குரான் ஓதக்கூடாது, அவ்வளவுதான் மாதவிட நேரத்தில் நோன்பு வைக்கக்கூடாது. எத்தனை எவ்வளவு இபாதத்துகள் இருக்கு, இந்த இபாத்து சோசியல் ஒர்க் பண்ணலாம், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், பிள்ளைங்களுக்கு குரான் ஓதி கொடுக்கலாம், இதெல்லாம் தப்பு கிடையாது மாதவிட நேரத்தில். இங்கே அமெரிக்காவில் ஹார்லி பேசிஸில், ஹவர்லி பேசிஸில் சம்பளம் தருகிறார்கள், வேலை இல்லை என்றாலும் தருகிறார்கள், இது வாங்கலாமா? தப்பு கிடையாது, ஏற்கனவே அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு, வேலை இருக்குதோ இல்லையோ உன் டைம் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஹபசல் வக்த் சொல்லுவாங்க அரபியில், இதுதான் ஹபசல் வக்த், அதாவது உங்க டைம் அவர் அவரு என்ன பண்ணிட்டாரு, அரெஸ்ட் பண்ணிட்டாரு. நீங்க அந்த நேரத்தில் வேற எதுவும் வேலை பார்க்க முடியாது. அப்ப அந்த மாதிரி ஹபசல் வக்துங்கிறதுனால நீங்க வேலை இருந்தாலும் இல்லைன்னு சம்பளம் வாங்கலாம் தாராளமா. இரண்டாவது திருமணம் செய்ய முதல் மனைவியிடம் அனுமதி பெற வேண்டுமா, என்னடா வரலையேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். தேவையில்லைங்க, இது சொல்றதுனால நிறைய மனைவிமார்கள் அவங்க மாப்பிள்ள மாட்ட சொல்றாங்க, அசத்துட்டு பேசாதீங்க அவங்களுக்கு, அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டு போறாரு உங்களுக்கு அப்படின்றாங்களா. சரியத்திர சட்டம் ரெண்டாவது திருமணம் செய்வதற்கு முதல் மன்ற பெர்மிஷன் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஆண் மகனுக்கு அழகு என்னவென்றால் முதல் மனைவிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கி அந்த முதல் மனைவியே முன்னின்று உங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். எங்கேயாவது நடக்குமா இது, எங்கேயாவது நடக்குமா? சிங்கமும் ஆடும் ஒன்னா கை கோத்துக்கிட்டு வந்து நமக்கு வாழ்த்து சொன்னா அந்த கல்யாணம் நடக்கும். சிங்கமும் ஆடும் ஒன்ன கை கோத்துக்கிட்டு வந்து நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பிளஸிங் பண்ணிச்சுன்னா அப்படியான அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம். சகோதரி நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு ஒரு ஆண் மகன் ரெண்டாவது கல்யாணம் பண்றான் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னால தன்னுடைய மனைவிக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்துருக்கணும். தன்னுடைய மனைவிக்கு திருமணங்கிறது, ஏன்னா நம்ம பெண்கள் வந்து காஃபியுடைய கலாச்சாரத்திலே பழகிட்டாங்க, என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கே அவங்க ஆளாயிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பெண்ணுமே ரெண்டாவது கல்யாணம் பண்றது ஒத்துக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் இவர் எனக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி ரெண்டாவது கல்யாணம் பண்ணாருடா, இருக்கிற நிம்மதியும் சேர்த்து உழைச்சிருவாரு, இருக்கிற நிம்மதியும் சேர்த்து உழைச்சிருவாரு. அப்படி இவருக்கு ரெண்டாவது கல்யாணம் செய்யறதுக்கு தேவை இருக்குதுன்னு சொன்னா தன்னுடைய மனைவிட்ட தன்னை நிலைமை சொல்லணும், புரிய வைக்கணும், எனக்கு இந்த மாதிரி தேவை இருக்குது, உனக்கே தெரியும், நீ பாரு அல்லாவே அனுமதிக்கிறான், நான் ரெண்டாவது பண்ணனால உன்னை விட்டுற மாட்டேன், நான் இன்ஷால உனக்கு செய்ய வேண்டிய ஹக்கலையும் செய்வேன், அவருக்கு செய்ய வேண்டிய கக்கையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும். அவன் ஒழுங்கா இருப்பான், இவன் ரெண்டா கல்யாணம் பண்ணாலும் நம்மளை விட்டு ஓடிட மாட்டான், ஒழுங்கா இருப்பான் அப்படின்னு நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க, அவங்களே முன்னிட்டு நடத்தி வைப்பாங்க. அது இல்லாம ரெண்டா கல்யாணம் குசு குசு நடத்தி போட்டு கேட்டு தெரியக்கூடாது, தேவை எங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இது என்ன கல்யாணம், ரெண்டா கல்யாணம் இல்ல என்ன பிரயோஜனம். அதனால ரெண்டா கல்யாணம் பண்ற ஐடியா இருந்தா மனைவிட்ட பெர்மிஷன் வாங்கணும், இது கம்பல்சரி கிடையாது. ஆனால் முறை என்னன்னு சொன்னா அவங்களுக்கு மார்க்கத்தை புரிய வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாவது கல்யாணத்துக்கு அவங்களே பெர்மிஷன் கொடுப்பாங்க, அப்புறம் கல்யாணம் கல்யாணம் பண்ணுங்க தேவை இருந்தா. சூஃபிகள் அனைவரும் வழிகட்டவர்களா, சூஃபிகள் கொள்கை பற்றி விளக்கவும். சூஃபிகள் அனைவரும் வழிகட்டவர்கள் சொல்ல முடியாது, சூஃபிகள் ஒரு காலத்து நல்ல சூஃபிகள் இருந்தாங்க. சூஃபிகள் அப்படின்னு சொன்னா மார்க்கத்தை வந்து அதாவது ரொம்ப எளிமையா பின்பற்றுவாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலக பற்றற்று வாழ்வார்கள். உலக பற்றே இல்லாம சாதாரண ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டு எது கடையில தின்னுக்கிட்டு இப்படி இருப்பாங்க. இவங்க தான் சூஃபிகள். இவங்க எல்லாமே வழிகட்டும் சொல்ல முடியாது. பிற்காலத்தில் சில சூஃபிகள் வந்து மார்க்கங்கிற பேர்ல இல்லாத பிள்ளைலாம் செஞ்சு மக்களை வழிகெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும் சூஃபிகள் எப்படி உருவானாங்கிற வரலாறு சொல்றேன். இப்ப டைம் இல்ல, ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும் சொல்றேன். கணவன் வேலை இல்லாமல் குடித்து விட்டு தினமும் சண்டையிட்டு வந்தால் அந்த மனைவி கணவனை பிரிந்து தனியே பிள்ளைகள் வாழலாம். தாராளமா கணவன் வந்து பொறுப்பு இல்லாம மனைவி மக்களை கவனிக்கிறதுல டெய்லி குடிச்சிட்டு வரான், குடிகாரனா இருக்கிறான். அந்த மாதிரி கணவனோட கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்கிற இந்து சட்டப்படி வாழ்ங்கிற அவசியம் கிடையாது. கல்லானாலும் அவன் கல்லாவே போயிட்டா கூட அவனோட தான் கிடக்கணுமா, அவன் புல்லு மாதிரி ஆயிட்டா கூட அவன் தான் புருஷனா. இப்ப அப்படி இல்லை. இப்ப என்ன எப்படின்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அவன் ஃபுல்லா குடிச்சிட்டு உதச்சாலும் அப்பதான் புருஷன். அப்படி இஸ்லாம் சொல்லல. அப்படி பைத்தியகரத்தனமான பொறுப்பு இல்லாத புருஷனோட வாழணுங்கிற அவசியம் இல்லை. அவன் குலா வாங்கிட்டு வந்துடுவான். அந்த பெண் குலா வாங்கிட்டு தனக்கு பிடித்த இன்னொரு ஆள கல்யாணம் பண்ணிக்கலாம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் அலைஹிஸ்ஸலாம் என்று அழைக்கின்றோம், அவர் நபி என்று எங்கும் குறிப்பிடவில்லையே. நபியை மட்டும்தான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுற அவசியம் இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறோம். மரியம் நபியா? மரியம் வந்து ஒரு நபியுடைய தாய் தான், அவங்க நபி அல்ல. அவங்களை அலைஹிஸ்ஸலாம்ங்கிறோம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்ங்கிறோம். ஹவ்வா நபியா? ஆதம் தான் நபி, ஹவ்வா நபி அல்ல. அதனால அலைஹிஸ்ஸலாம் என்பது அது ஒரு மரியாதையான வார்த்தை. நபிமார்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு கம்பல்சரி கிடையாது. ஆனா சில பேர் அலி அலைஹிஸ்ஸலாம் வாங்க, இது ஷியாக்கள். ஷியாக்கள் யார் அலைஹிஸ்ஸலாம் வாங்க? அலியும் அலைஹிஸ்ஸலாம் வாங்க. அது ஷியாக்களுடைய குணம், ஷியாக்களுக்கு அடையாளம். ஃபஜ்ர் தொழுகையில் குனுத்து ஓத வேண்டுமா? விளக்கவும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது இமாம் ஜமாத்தோட தொழுவுறீங்க, அப்ப இமாம் குனுத்து ஓதுற பள்ளியா இருந்தா அந்த இமாம் குனுத்து ஓதுனா நீங்க கூட சேர்ந்து குனுத்து ஓதணும். இமாம் குனுத்து ஓதலையா நீங்க குனுத வேண்டிய அவசியம் கிடையாது. யூஷாக் என்பவர் யார் விளக்கவும்? யார் பேரை சொல்லி அவர் யார் விளக்கணும்? நான் என்ன எக்ஸாம் எழுதிட்டு விளக்கி அவர் எக்ஸாம் புக் படிச்சு சொல்ல முடியும் யூஷாக் என்பவர் யாரா? எங்க வைத்தோம் அந்த யூஷாக்க? அந்த யூஷாக் சரியான ஸ்பெல்லிங்காவும் இருக்காது, இசாக்கா கூட இருக்கலாம். இசாக்குங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர். அவரா என்ன யூஷாக் என்பவர் யார் விளக்கவும்? ஐந்து மார்க் இதுக்கு. அது மட்டும் போடல. ரமதான் மாதத்தில் மரணத்தால் சொர்க்கம் செல்வார்கள் சொல்லியிருக்கிறேன். ரமதான் மாசத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் கதவுகளை மூடி வைப்பான். ரமதானுக்கு பிறகு அவங்களுக்கு விசாரணை நடக்கும். ஷியாக்கள் உண்மையான முஸ்லீம்களா? அவர்கள் அல்லாஹ்வை ரசூலையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உள்ளனரா? அப்படி உண்மையான முஸ்லீம்கள் என்றால் ஒரு முஸ்லீம் சகோதரன் இன்னொரு முஸ்லீம் சகோதரன் கொள்வது பாவம் எனில் ஐஎஸ்ஐஎஸ் செய்வது பாவமா? ஷியாக்களை பற்றி விளக்கவும். அதாவது ஷியாக்கள் உண்மையான முஸ்லீம் சொல்ல முடியாது. ஷியாக்கள் பல பிரிவு இருக்கிறாங்க. இமாமியா, இஸ்மாயிலியா, இஸ்னா அஷரியா, ராஃபிசியா, ஹாரிஜியா, ஷியாயியா அப்படின்னு சொல்லி பல பிரிவுகள் இருக்கிறாங்க. அதுல சில பிரிவுகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காஃபிர்கள். இஸ்லாத்தை விட்டே வெளியேறிய காஃபிர்கள். அவங்க தங்களை முஸ்லீம் சொல்லிக்கிட்டாலும் சரியே அகீதா ரீதியாக கொள்கை ரீதியாக சில பேர் காஃபிர்கள். ஒரு சில குரூப் அவ்வளவு மோசமா, உதாரணம் என்ன குரூப் பாத்தீங்கன்னா ஷியாக்களுடைய ஒரு குரூப் நம்பிக்கை நுபுவத்தை யாருக்கு தான் வந்துச்சு? அலி ரதியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹி அவர்கள் அலிக்கு தான் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் பொண்ணை கொடுத்து ஏமாத்தி நுபுவத்தை முடிக்கிட்டாங்களே, இந்த மாதிரி நம்பிக்கை வைக்கிறவங்க இருக்கா? இவன் காஃபிர். ரசூலா பொண்ணை கொடுத்து பாத்திமாங்கிற தன்னுடைய மகளை கொடுத்து அந்த அளவுக்கு ரசூலா கீழ்த்தரமானவங்களா? அலி கீழ்த்தரமானவங்களா? பொண்ணை பார்த்து மயங்கிறதுக்கு ரசூலா பொண்ணை கொடுத்து ஏமாத்தி நுபுவத்தை பிடிங்கிட்டாங்க, ஏமாத்தி பிடிங்கிட்டாங்க. இன்னும் சில பேர் சொன்னா தீசனா சொல்லுவான், இல்ல அப்படிலாம் பிடுங்க ரசூலா. ரசூலா அலியும் ஒன்னா இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நுபுவத்தை கொண்டு வந்து ஆள் மாறி அலிட்ட கொடுத்து போதில் ரசூலா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி சொல்ற போற காஃபிர்கள். இவங்க இஸ்லாத்தில் இடம் இல்லை. இது ஒரு குரூப். இன்னும் சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவுல மோசம் இல்ல, ஆனா சஹாபாக்களை திட்டுவாங்க. அவுபக்கர் ரதிலான திட்டுவாங்க, அவுபக்கர் லான செய்வாங்க, அலி உமர் ரதிலான லான செய்வாங்க, அதே மாதிரி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா திட்டுவாங்க. இந்த மாதிரி இது ஒரு கூட்டம், பைத்தியகரத்தனமான கூட்டம். இவர்களும் இஸ்லாத்தில் வெளியேறியவர்கள். எப்ப சஹாபாக்களை திட்டுறாங்களோ இவங்களும் வெளியேறியவர்கள். இன்னும் சில பேர் என்னா, இல்ல இல்ல ரசூல்லாலாம் தப்பு செய்யல, அலிலாம் ஒண்ணும் தப்பு செய்யல, ரசூல்லாவுக்கு பிறகு அலிதான் ஹலீஃபா வந்திருக்கணும், அவுபக்கர் உமர் அவங்களை ஏமாத்திட்டாங்க. இப்படி பைத்தியகரத்தனமான கொள்கைகளை கொண்டு அவங்களுக்கு எந்த அதீசம் கிடையாது, ஆதாரம் கிடையாது, வாயில வந்ததெல்லாம் உளர்வாங்க. இதுதான் ஷியாக்கள். சோ அவங்களை வந்து உண்மையான முஸ்லீம்கள்லாம் சொல்ல முடியாது. உண்மையான முஸ்லீம்கள்லாம் அவங்களை வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. அந்த அடிப்படையில் ஷியாக்கள் முஸ்லீம் அங்க உண்மையான முஸ்லீம்களை கொள்கிறார்கள். உண்மையான முஸ்லீம்கள் ஷியாக்களை கொள்றாங்க பொழுது அது உண்மையான ஜிஹாது, முஸ்லீம்கள் செய்யக்கூடிய ஜிஹாது. அதனால ஐஎஸ்ஐ செய்யதான் தப்பு கிடையாது. சுனாமி வந்தால் ஓடலாமா? அல்லாவுடைய தக்தீர்ல இருந்து ஓடுறது அல்ல, நம்மை தற்காத்துக் கொள்வதற்காண்டி ஓடுறது. அல்லாவுடைய பயத்தை பத்தி ஓடுறது, அல்லாவே சொல்றான் தற்காப்புக்காக ரசூலா சொல்றாங்க தற்காப்புக்காக நம்ம இந்த மாதிரி ஓடுற தற்காத்துக்குள்ள தப்பு கிடையாது. இல்ல இல்ல சுனாமி இருந்தாலும் இப்படி தான் நீ மூத்தா மூத்தாயிட்டு போறேன், ரோட்ல லாரி வருது ரோட கிராஸ் பண்றாரு லாரி வருது நல்லா நானா தான் மூத்தாவும் அப்படின்னா கண்டிப்பா மூத்தாயிடுவோம். தண்டவாளத்தை கிராஸ் பண்றாரு ரயில் ஸ்பீடா வருது ஐயோ நான் மூத்தாறா பாத்துருவேன் அப்படி நிக்க முடியுமா? தப்பிச்சு ஓடத்தான் செய்யணும். இதெல்லாம் வந்து பைத்தியர்த்தனமான கேள்விகள். ஒருவர் லாரி ஒன்று வாங்கி அதன் மூலம் அவர் சம்பாதிக்கின்றார், கேள்வியானது அந்த லாரிக்கு ஜகாத் கொடுக்க தேவையா? தேவையில்லை. லாரியுடைய வேல்யூக்கோ லாரிக்கோ ஜகாத் கிடையாது. அந்த லாரியின் மூலமா ஓட்டி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறார் பாருங்க, அந்த சம்பாதித்து தான் ஜகாத். யார் பேர் அந்த லாரி இருக்கிறதோ அவர் ஜகாத் கொடுக்க வேண்டுமா? அந்த லாரியை உபயோகித்து சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஜகாத் கொடுக்க வேண்டுமா? யார் உரிமையாளரோ அவர் தான் கொடுக்கணும். இவர் வாடகைக்கு ஓட்டுறவர், இவர் வாடகை உரிமையாளர் ஆகிட மாட்டார். யார் லாரி ஓனரோ அவர் தான் கொடுக்கணும். அதற்கு உங்களுடைய பழைய பையன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறு கேட்டேன், அதில் தாவா பணியின் முக்கியத்துவம் பற்றி சிறப்பாக கூறியுள்ளீர்கள். ஆனால் எனக்கு எப்படி தாவா செய்வது என்று தெரியவில்லை. நான் எப்படி தாவா செய்வது? தாவா செய்யறதுக்கு பெரிய திறமை வேணும். தாவா செய்யறதுக்கு ரொம்ப கிதாபுகள் படிச்சிருக்கணும். அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் டான் டான் டான் பதில் சொல்லணும். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. தாவா ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு ஒரே குவாலிபிகேஷன், ஒரே குவாலிபிகேஷன், அவரை பற்றி அவங்க உள்ளத்துல கவலை. அல்லா எனக்கு ஈமான் கொடுத்துருக்க, அந்த ஈமான் இவருக்கு இல்லையா அல்லா அப்படிங்கிற அந்த கவலை போதும் தாவா செய்யறதுக்கு. அந்த கவலை தான் எஃபெக்ட் பண்ணுமே தவிர, நீங்க விதவிதமா புக் படிச்சு அப்படி ஆர்குமெண்ட் பண்ணா இப்படி கேட்டா இப்படி பதில் சொல்லணும், இப்படி கேட்டா இப்படி பதில் சொல்லா, அது வெறும் நாவலவில் தான் இருக்குமே தவிர. அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மா கரஜ மின ஷஃபத்தைன் யஸிலுல் உதனைன், இரண்டு உதடுகளிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகள் இரண்டு காதுகளைத்தான் சென்று அடையும். ஒமா யஹ்ருஜு மினல் கல்ப், உள்ளத்திலிருந்து வெளியாகும் வார்த்தை தான் யஸிலுல் கல்ப், உள்ளத்தை போய் சேரும். உதடுகளிலிருந்து வரையக்கூடிய வார்த்தைகள் காதுகளை தான் போய் சேரும், உள்ளத்திலிருந்து வர வார்த்தைகள் தான் உள்ளத்தை போய் சேரும். அந்த அடிப்படையில் நீங்க கவலையோட அவருக்கு இஸ்லாத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை தத்துக்கே பத்துக்கானதா கூட அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பான், அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். ஏன்னா மூசா அலை இஸ்லாத்துக்கு வந்து திக்குவாயி, மூசா அலை இஸ்லாத் திக்குவாயி, வார்த்தைகள்லாம் ஒழுங்கா வராது. அப்போ ஒரு திக்குவாயி உள்ளவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரச்சாரம் செய்யக்கூடிய நபியா அனுப்பி வைக்கிறான். அது யாருக்கு? யாருக்கு? ஃபிரோன் மாதிரி கொடுங்கோலனுக்கு, பனி இஸ்ராயல் மாதிரி ஒரு கேடு கட்ட கூட்டத்துக்கு அல்லாஹ் நபியை அனுப்பி வைக்கிறான். அப்ப அதனால தாவா செய்வதற்கோ நபியுடைய பணியை செய்வதற்கோ பெரிய பேச்சு திறமை இருக்கணும், அப்படியே நாவன்மை இருக்கணும், அப்படிலாம் ஒண்ணுமே அவசியம் கிடையாது. உள்ளத்துல கவலை இருந்தா போதும், அந்த கவலையோடு நீங்க என்ன பேசினாலும் சரி அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த கேள்வியெல்லாம் வந்து தயவு செஞ்சு தனியா வந்து கேளுங்க. இந்த கேள்வியை கேட்டவர் முதல் கேள்வியை கேட்டவர் இரண்டாவது கேள்வியை தனியா வந்து கேளுங்க. If a man comes to know that his wife is having an illegal relationship, adultery with another man, then is it necessary to give talaq to his wife? இதெல்லாம் நம்ம மஷ்ரூஆ பண்ணிட்டு இருப்பாங்க. மனைவி வந்து தப்பான வேறொரு ஆணோட தப்பான அடல்ட்ரி தொடர்பு வச்சிருக்கா, ஹராமான தொடர்பு வச்சிருக்கா அப்படிங்கும் பொழுது இவ தலாக் கொடுத்துடணுமா அப்படின்னு கேட்கறாங்க. அது என்ன தொடர்புனாக்கா எந்த மாதிரி தொடர்பு பார்க்கணும்? வெறும் பேர் செலவழியா, அல்லது சும்மா வெளியே போற அளவுலையா, அல்லது ஹராமான ஜினா அளவுக்கா, எந்த மாதிரி தொடர்புன்னு பார்த்து நீங்க அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். கேட்கலையா தலாக் சொல்லிடணும். In this situation, how should we behave with this wife? Explain the Shariat laws regarding the matter. சகோதர தனியா வந்து பாருங்க, இன்ஷால்லா நான் வந்து சகோதரியா சகோதரான்னு தெரியல. ஓகே, எனவே ஷரியத் கவுன்சிலுக்கு வாங்க, நான் இன்ஷால்லா உங்களுக்கு சரியத் அடிப்படையில் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். இன்ஷால்லா ஃபஜர் தொழுகையில் குனு தோதலாமா, அதற்கு ஆதாரம் உண்டா என்று சொல்லிட்டேன். இஸ்லாத்தில் பார்வையில் ஆண் பெண் இருபாலினத்தையும் சாராதவர்களின் திருநங்கைகளின் நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. திருநங்கை அப்படிங்கிறது இப்ப ரொம்ப கண்ணியமா வச்ச பேர், அவங்களுக்கு திருநங்கைன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இவங்களை வந்து ரசூலா சொல்றாங்க, இவர்களை பெண்கள் பகுதியில் அனுமதிக்காதீங்கன்றாங்க. இவர்கள் ஆண்களாவே பாவீங்க. ஏன்னு சொன்னா இதுல பெரும்பாலும் வந்து செயற்கையா வந்து தேடிக்கிட்டு, செயற்கையா தேடிக்கிட்டு ஹராம். செயற்கையா வந்து ஒரு ஆண் தன்னை பெண்ணா மாத்திக்கிறதோ, பெண் தன்னை ஆணா மாத்திக்கிறதோ, இது பெரும் ஹராம். அல்லாவுடைய படைப்பையே மாத்துறது பெரும் பாவம். மறுமையிலே இவங்களுக்கு பெரிய தண்டனை உண்டு. இயற்கையாகவே அவங்கள்ட்ட ஒரு ஆண் இடத்துல கொஞ்சம் பெண்களுக்கான நல்லிணங்கள் இருக்குது, அல்ல பெண் இடத்துல ஒரு ஆண் மாதிரி முரட்டுத்தனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதனாலதான் அவங்களை திருநங்கை மூன்றாம் பாலினம் அப்படிலாம் சொல்ல முடியாது. புரிஞ்சுங்களா? இயற்கையா ரொம்ப ஓவரா இருக்குது. அப்ப ரசூலா சொல்றாங்க, அவர் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர் பெண்ணா தான், ஆணா தான் பாவிக்கணும், பெண்கள் பகுதிக்கு அவர் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. இரவு தொழுகை என்பது தஹஜ்ஜுத் தொழுகை, தராவீத் தொழுகை, தராவீத் தொழுகையின் ரக்காத்துகள் எத்தனை, அதி சாதாரணப்படி பல தடவை சொல்லியாச்சுங்க. இது இன்ஸ்டால்மெண்ட்டில் ஷேர் வாங்கலாமா, அது வட்டியா? ஓ, சாரீஸ் இன்ஸ்டால்மெண்ட்ல, சாரீஸ் இல்ல, எந்த பொருளுமே வாங்குறது விற்கிறது எப்போ வட்டியாகும் சொன்னா, உதாரணமா 100 ரூபாய் பொருள் இப்போ உடனே கொடுத்தீங்கன்னா 100 ரூபாங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல வேணா 150 ரூபாங்க அப்படின்னா இது ஹராம், கூடாது. அப்படி ரெண்டு டபுள் அக்ரிமெண்ட் வச்சு வாங்குறது கூடாது. நான் 100 ரூபா தாங்க பொருள், நீங்க மாசம் மாசம் 10-10 ரூபாய் கொடுக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னா இது கூடும் தாராளமா. பிறகு தொழுகையில் சப்பை சரிபார்த்து நிற்க வேண்டும் என்று அடிக்கடி கூறுங்கள். சப்பை சரி செய்யாமல் என்றால் என்னவாகும் என்று கூறுங்கள். இதே பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களும் நம்ம சப்புகளை சரி பண்றது நிறைய மிஸ்டேக் பண்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்புகளிலே உங்க இடைவெளி ஏற்பட்டால் அல்லாஹ் உங்க உள்ளங்களிலும் இடைவெளி ஏற்படுத்திடுவான், உங்களோட ஒற்றுமை இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க. இன்னொரு அதிசயம் சொல்றாங்க, சப்புகளை இடைவெளி இருந்தால் ஷைத்தான் ஆட்டுக்குட்டிய மாதிரி பூந்து பூந்து பூந்து வந்து உங்களுக்கு தொழுகையில குழப்பத்தை ஏற்படுத்துறான் அப்படின்றாங்க. சோ அதனால சப்புகளை சரி செய்வது தொழுகையினுடைய முக்கியமான விஷயம். அதனால சப்புகளை ரொம்ப சரியா ரொம்ப பெர்ஃபெக்டா நெருக்கி நின்று சரிபார்த்தான் சப்புகளை சரி செய்யணும். இது ஆண்களுக்கு கடமை, பெண்களுக்கு கடமை. இது ஒரு மனிதர், அவருக்கு இரண்டு மகன்கள் மூன்று மகள் உள்ளது. அந்த மனிதர் ஐந்து வக்து தொழுகையாளி, ஈமான்தாரி, அவர்கள் பிள்ளைகளும் அப்படித்தான். இன்று அவர் வீட்டில் நடந்த ஒரு சிறிய சண்டையில் அவர் மனைவியை பிள்ளைகளின் முன்னால் அடித்தார். தன் தாயை கண் முன்னால் அடித்ததை பார்த்த மகன் தன் தந்தையை அடிக்க கையோங்கி வந்தார். தடுத்ததும் அந்த மகன் தன் தாயிடம் கூறுகிறான், இனிமேல் நீ வாழ வேண்டாம் இவரிடம் என்று அவர்களை அழைத்துச் சென்று அவர் தாய் வீட்டாரிடம் ஒப்படைத்தார். அவர்களுக்கு இதற்கு என்ன செய்வது என்று கூறுங்கள். மகன் தாயும் அவர்கள் இங்கே தொழுகைக்கு வந்துள்ளார்கள், பயான் கேட்கிறார்கள் அப்படின்னு இருக்காரு. இந்த சம்பந்தப்பட்ட எல்லாரும், அதாவது அடித்த தந்தை, தந்தையை அடிக்க கை ஓங்கிய மகன், அடி வாங்கிய தாய், இவங்க எல்லாருமே இன்ஷாலா மொத்தமா வாங்க. இவங்க எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் தேவைப்படுது. சும்மா காமன் பயான சொல்ற விஷயம் இல்லை இது. இது கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தை சொன்னோம்னா இன்ஷாலா இவங்க குடும்பங்கள் மறுபடியும் சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு தாயை அடிச்சதுக்காக வேண்டி தந்தையை அடிக்க கை ஓங்கியது மிகப்பெரிய பாவம். இன்னைக்கு நிறைய மகன்கள் எங்க அம்மா வடிக்கிறியா அப்படின்னு கை வாங்குவான், இது பெரிய ஹராம், இது பெரிய பாவம். ஒரு தாயை, தாய் வந்து கணவனு கட்டுப்பட்டவள், அடிக்கிறது மாதத்துல அனுமதி இல்லை, இருந்தாலும் அடிச்சிட்டார் அப்படின்ட்டா அவருக்கு அந்த உரிமை கிடையாது, பாவம் கிடையாது. ஆனால் தந்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு மகன் தன் தாயை அடிச்சாங்கிறதுக்கான தந்தையை அடிக்க கையோங்கிறதோ தந்தையை அடிக்க போறதோ அது மிகப்பெரிய பாவம், பெரிய ஹராம். அதனால அந்த மூணு பேரும் வாங்க இன்ஷாலா ஒரு நாளைக்கு உங்களுக்கு நம்ம அவங்களை கூட்டு வாங்க, கவுன்சிலிங் பண்ணி அட்வைஸ் பண்ணி இன்ஷாலா சேர்ந்து வேலை ஏற்பாடு பண்ணுவோம் இன்ஷாலா. அல்லாஹ் ரப்பி, இதெல்லாம் கதை கதையா இதுதான் அர்த்தம். என்னுடைய மாமனார் இமாமாக இருந்தார்கள், மந்திரிப்பதி போன்ற செயலும் செய்து கொண்டிருந்தார்கள். மந்திரித்தா அவருடைய இமாமா இருப்பாரு. இப்போது இமாம் வேலை இல்லை, மந்திரிப்பது கடை வாடகை வருகிறது, மகனும் சம்பாதிக்கின்றான், அவர்கள் வீட்டில் உணவு அருந்தலாமா, மனைவி அங்கு உணவு அருந்த அனுப்பவில்லை என்றால் குலா கேட்கும் சூழ்நிலை ஆகிவிட்டது. சொந்தத்தை பேணுவதற்காக உணவு அருந்தலாமா? அவர் இமாமாக இருந்த பொழுது கடையை வைப்பதற்காக அவரிடம் ஒரு சிறிய தொகை வாங்கியிருந்தேன், அந்த பணத்திற்கு அவர்கள் லாபம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த கடையில் வருகின்ற வருமானம் ஹலாலா? இந்த கடையில் வருகின்ற வருமானத்தில் குடும்பமே ஹஜ்ஜு செய்துள்ளோம், ஹஜ்ஜு கூடுமா? அவருடைய சொத்தில் வருகின்ற சேர் என்னுடைய மனைவிக்கு வாங்கலாமா? விரிவான விளக்கம் தரும். ஏதோ பெரிய கதை சுருக்கமாக சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியல கேட்ட கேள்வியே. அதாவது சொல்லி புரிய வைங்க, மாமனார்ட்டையோ இல்லை மனைவிட்டையோ சொல்லி புரிய வைங்க. எனவே அந்த அவர் மந்திரிச்சு காசு வாங்குறது அது ஹலால் இல்லை, அந்த காசு சாப்பிடவும் கூடாது. மனைவி குலா கேட்குறாங்க, மனைவி சொல்லி புரிய வைங்க. அல்லாஹ் ரப்பல் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோம், அதன்படி அமல் செய்ய தொகுக்கிட்டு தள்ளுவானாக. மேற்கு வங்காளத்திலிருந்து ஒரு மதரசால உங்களுக்கு உதவி கேட்டு வந்திருக்காங்க, உங்களால் முடிஞ்ச அதே ஒரு சிம்பிள் கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாரும் தௌஃபீக் செய்வது போதுமானவன். சுபானல்லாஹி பிஹம்திஹி சுபானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தௌஃபிருக வ நதௌபு இலைக்.